தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். தேவன் நமக்கு இந்த 5வது அதிகாரத்தில் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு 6வது அதிகாரத்தின் ஒரு துவக்கத்திற்குள்ளாக வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் இந்த வசனங்களூடாக இன்றைக்கு ஒரு அஸ்திபாரத்தை போல ஒரு முகவரியை இந்த அதிகாரத்திற்குள்ள பார்ப்போம். வருகிற வாரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி ஆண்டவர் பாருங்க, நம்ம தேசத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கும் எவ்வளவு ஒரு சம்பந்தத்தை பாருங்க. நம்ம எப்போ ஆரம்பிச்சோம், ஜனவரி மாதம் ஆரம்பிச்சோம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை, நம்ம கணக்கு போடல இந்த வாரத்தில் இந்தந்த அதிகாரம் முடிக்க போறோம், நான் அப்படியெல்லாம் கணக்கு போடல. ஆண்டவரே ஆரம்பிக்கிற நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு பாருங்க. கடைசியா இன்னைக்கு வந்து 6வது அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம். அந்த 6வது அதிகாரத்திற்குரிய ஒரு முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரு ஆளுகையில் இருப்பது என்று நீ பார்ப்பது. ஏன்னா நம்ம சில சமயத்தில் இந்த உலக ரீதியாக ஆளுகை செய்கிறவளை பார்த்து ஒருவேளை நம்ம தியங்கலாம், பயப்படலாம், சிந்திக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆளுகையில் இருப்பது யார் என்று சொன்னால், இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒருவர் மாத்திரமே ஆளுகையில் இருக்கிறவர். ஆமென் சொல்வீங்களா? அதே தான் ஆண்டவர் பாருங்க இந்த 6வது அதிகாரத்தில் நமக்கு இன்னைக்கு நம்மை உறுதிப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், ஞாபகம் இருக்குங்களா, இவங்க தான் வரணும் ஆண்டவரே, அவங்க தான் வரணும்னால நம்ம ஜபிக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் அரசாங்கமுடைய தோளின் மீது இருக்கிறது, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளிட நிற்கும், நீர் யாரை கொண்டு வர சித்தமோ உம்முடைய அனாதி தீர்மானம் படி கொண்டு வாங்க, அவர்கள் வருவதற்கு நீர் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க சித்தம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கணும். ஆமென். எத்தனை பேரை பாருங்களேன், அநேக கிறிஸ்தவர்கள் 7 நாள் உபவாசம், 12 நாள் உபவாசம், 24 உபவாசம் எடுத்து இவங்க வரக்கூடாதுன்னு யாருக்காக ஜெபிச்சாங்களோ அவங்க வந்துட்டாங்க. இது ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி இருக்கலாம். அதான் இப்போ சொல்லு, எதுக்கு உபவாசம் எடுக்கணுமோ அதுக்கு உபவாசம் எடுக்கணும். பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா, மாம்சம் மேற்கொள்ள முடியலையா, உபவாசம் போடுங்க. அதுக்கெல்லாம் தேவை. ஏன்னா உபவாசத்தினால நம்முடைய சரீரத்தை ஒடுக்குறோம், தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். அதனால உபவாசம் எதுக்கு தேவையோ அதுக்கு தான் நம்ம உபவாசிச்சு ஜெபம் பண்ணோம். இதுக்கெல்லாம் உட்காந்து உபவாசிக்கிட்டு இருந்தா நான் அழிஞ்சு போற ஆத்மாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ராமன் சொல்லுவீங்களா? ஆமென். அதனால என்ன போல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. தேவன் கொடுக்குற சந்தோஷங்க இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. படுத்தா நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக எழுந்திருக்கிறேன். ஆண்டவர் நல்ல மனைவி, 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அவருடைய இருக்கத்தின்படி அவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். நீங்களும் நிரந்தரம் கிடையாது, நானும் நிரந்தரம் கிடையாது, என் மனைவி என் பிள்ளைங்களும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் என் ஆண்டவரை தவிர எனக்கு நிரந்தரமானது எதுவுமே கிடையாது. காலையில் எழுந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குதுன்னா தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் கிருபையில் நான் பிழைச்சிருக்கிறேன். இதில் மேன்மை பாராட்டுவதற்கு எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அதான் கிறிஸ்தவ ஜீவி. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை இப்போ 6வது அதிகாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் நம்ம 5 அதிகாரங்களை பார்த்தோம். 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த சில விஷயங்களின் பாடங்களை நீங்கள் ஒருவேளை மறந்துருப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை அந்த விஷயங்களை உங்கள் மனசில் பதையாமல் விட்டுருப்பீங்கன்னு சொன்னால் அதை நினைவுபட்ட விரும்புகிறேன். 1வது அதிகாரத்தில் பார்த்தோம், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தது, என்னத்தை ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதாவையும் பரிசுத்த பாத்திரங்களையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாம் யார் ஒப்பு கொடுத்தது? நேபுகாத்நேச்சாரோட கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்ம முதல் பார்த்தோம். கர்த்தர் ஒப்பு கொடுக்குவார், சில சமயத்தில் அவர் சித்தம் நடக்கட்டும்னு நம்ம காத்திருக்கணும். ஏன்னா அவர் சித்தம் தான் பரிபூர்ண சித்தம். விட்டுருவார், ஜெயிக்கிறியா ஜெயிச்சிக்கோ, பண்ணுறியா பண்ணிக்கோ, எல்லாம் என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் பண்ணி உச்சக்கட்டத்தில் நிற்கிற பாரு, அப்போ கவுத்து விடுவார் ஆண்டவர். அப்போ தான் யார் ஆளுகையில் இருக்கிறது, யார் அதிகாரி என்பதை கர்த்தர் என்ன செய்வார், காட்டுவார். ஆமின் சொல்வீங்களா? அல்லேலூயா. அதனால் எதையும் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதோ கலங்க வேண்டியதோ திகைய வேண்டியதோ நமக்கு கிடையவே கிடையாது. எலெக்ஷன் பிரேயர்லாம் நம்ம போடுறது கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. ஜபிக்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்குமே ஒன்று சொல்கிறோம் பாருங்க, ஜபம் எங்கே நடந்தாலும் நம்ம ஜபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. யார்கிட்ட ஜபம் பண்ணுறோம்? நம்ம ஆண்டோடு தானே ஜபிக்கிறோம். அப்போ ஜபக்கூட்டம் ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணுறாங்கன்னா ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க. போதிக்க ஆரம்பித்தானா கொஞ்சம் உஷாராக இருங்க, அது எங்கேருந்து வருது போதனான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஆவியானவருடைய வழி நடத்துதலபடி போதிக்கிறவர்கள் இன்றைக்கு கர்த்தர் அநேகர் எழுப்புகிறார். அப்படிப்பட்ட இடத்துல போய் தாராளமாக கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்த 4 பேருக்கு போதிங்க, 4 பேருக்கு இந்த வசனங்களை கற்றுக் கொடுங்க. இப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு போய் சேர முடியும். ஆமேன். நாம் ஏதோ ஒரு பெற்றுக்கொள்கின்ற போயிடுறவங்களா மாட்டம் இருக்கக்கூடாது. வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும், மற்றவர்களை பகிர்ந்து கொடுக்கணும். ஆமேன். 1வது அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா, 2வது ஆண்டவர் 1வது அதிகாரத்தில் கற்றுக் கொடுத்த இன்னொரு முக்கியமான பாடம் என்ன தெரியுங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ராஜாவின் மேஜையிலிருந்து தங்களை தீட்டுப்படுத்த ஒப்பு கொடுக்காமல் போனார்கள். அதாவது இந்த ஆகாரம் எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது, ஏன் நாங்கள் ஒரு பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அவங்க பிரதிஷ்டையில் அவங்கள் உறுதியாக நின்றார்கள். பிரதிஷ்டையில் உறுதியாக நிற்கிறவன் 10 மடங்கு பலசாலியாக மாறுவான். அல்லேலூயா. ஆண்டருக்காக பிரதிஷ்டையில் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா ஒரு சில பிரதிஷ்டை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், நேரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஒரு சில பிரதிஷ்டை பண்ணி ஆண்டு 10 விதம் தரேன், 20 விதம் தரேன், 30 விதம் தரேன், 50 விதம் தரேன், 100 விதம் தரேன், பிரதிஷ்டெல்லாம் பெருசு பெருசாக பண்ணியிருக்கலாம். அந்த பிரதிஷ்டை நீங்கள் நிலைச்சி இருந்தீங்கன்னா மற்றவர்களை பார்க்கலாம் இந்த விஷயத்தில் 10 மடங்கு நீங்கள் பலசாலிகளாய் இருப்பீர்கள். ஏன்னா பிரதிஷ்டை உனக்கு பலன், பிரதிஷ்டையில் நிலைத்திருப்பது உனக்கு பலனாயிருக்கிறது. ஆனால் அந்த பிரதிஷ்டையை ஒரு ஒரு ஒரு சடங்காச்சாரமாக மாற்றிடக்கூடாது. அங்கே தான் பிரச்சனையே நடக்குது. நீங்கள் நிறைய இடத்துல அவங்கவுங்க பிரதிஷ்டை பண்ணி, நான் கூட தான் என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த சபையில் ஊழியத்தை நான் செய்யும் போது நான் சம்பாதனைக்காக செய்யக்கூடாது, இது ஏன் பிரதிஷ்டை? அதுக்காக சம்பளம் எடுக்கிற பாஸ்டர் நான் குறைவாக பேச முடியுமா? இல்லை, அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம், அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். நான் வெளிநாட்டு உதவியில் வாழக்கூடாது ஆண்டவரே, நீர் கொடுக்குற பலத்தில், நீர் கொடுக்குற சம்பாதனை நான் வாழணும்னு சொல்லி நான் ஆண்டவரை நம்பி வாழ்கிறேன். அதுக்காக வெளிநாட்டு உதவியில் ஒரு சபை ஊழி நடக்குதுன்னு சொன்னால் அவங்கள நம்ம கேவலம் பேச முடியுமா? இல்ல, அவர்கள் ஆண்டவர் எப்படி எப்படி நடத்துறாரு, அவங்க அவங்க ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்ள விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீடம் உண்டு. ஆனா நமக்கு எப்படி கத்து கொடுக்கறாரோ அதை விட்டு விலகாம நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எப்பொழுதுமே நான் தான் சரி மற்றவனா தப்புன்னு சொன்னாக்கா நம்மளை போட்ட நம்மளை போல பெருமை பிடிச்சவன் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் விழ போறோம், உஷாரா நம்ம இருந்துடணும். ஸோ தானியலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. என்ன அரேஞ்ச்மெண்ட்டு? ஆரியா கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க, ஐயா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ராஜா மேஜிலேருந்து எதுவுமே வேண்டாம், ஏன்னா அது எங்களுக்கு எங்கள் பிரதிஷ்டைக்கு ஒத்துப்போகலை, நாங்கள் வேணால் பட்டினியாக இருக்கிறோம், இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, எங்களுக்கு மரக்கறி சாப்பாடை கொடுங்க, அதை நாங்கள் சாப்பிட்றோம், 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை பரிசோதித்து பாருங்க, நாங்கள் வந்து ஒரு வேலை பலவீனமாக இருந்து இல்லை ரொம்ப சோர்வா மற்றவங்களை காட்டில் இருந்தால் அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நாங்கள் சாப்பிட்றோம், வேறு வழி கிடையாது எங்களுக்கு. ஆனால் இவங்க செய்த இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த ஒப்பந்தத்தில் யார் இருந்தது அவங்களோட? நீங்கள் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணின்னுக்கிறீங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கத்துருக்கிறாரா பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, ஆண்டவர் நானும் இந்த சகோதரி கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ போகிறேன், ஆண்டவர் கத்தர் இருப்பாரா வந்து எப்படி இருப்பார், கல்யாணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ முடியுமா, அதுக்கு என்ன பேர், விபச்சாரம். ஆண்டவர் தான் ஒரு பரிசுத்த மெய் விவாகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்ல. ஒருவேளை நீங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க, கர்த்தருடைய சித்தத்தை நீங்க அறிஞ்சு நீங்க வாழ விரும்புறீங்கன்னு சொன்னா வாங்க கொண்டு வாங்க, ரெண்டு குடும்பம் வந்து பேசுங்க, நான் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். அதுக்காக இழுத்துன்னு ஓடுறது இது ஒரு கிறிஸ்தவத்துக்கு அழகே கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகே கிடையாது. தேவனுக்கு பயந்து நம்ம வாழணும், கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்முடைய சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்களா இல்லையோ, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் கல்யாணம் பண்ணி என் மனைவி இன்னைக்கு வரைக்கும் நேசிக்கிறேன், சாகர வரைக்கும் நேசிப்பேன், நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா அதுதான் முக்கியம். நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் காதலிச்சாங்க, அதுக்கப்புறம் போச்சு, காதல் கத்திரிக்காவாயிச்சு. அவங்க எப்போ உங்களுக்கு சாம்பார் செய்ய கத்திரிக்காய் வெட்டினாங்களோ காதல். மோகன் பிரதர் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ கேள்வியாக தான் இருக்கு, என்ன சிஸ்டர். பிரதிஷ்டை, உன் பிரதிஷ்டையில கர்த்தருடைய பலன் இருக்கிறது, உன்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், உன்னுடைய அமைப்புக்குள்ளே கர்த்தர் இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு வேலைக்கு இன்னும் இவ்வளவு நேரத்தை ஒதுக்குற முடியும், ஊழியத்துக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்குற அந்த அரேஞ்ச்மெண்ட்ல கர்த்தர் இருக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், ஆபீஸ்ல பஞ்ச் பண்ணிட்டு ஆண்டுக்காக ஊழியம் செய்யறோம், அந்த அரேஞ்ச்மெண்ட்ல கர்த்தர் வரமாட்டாரு. ஏன்னா உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது ஊழியம் செய்கிறதுக்கு இல்லை, நீங்கள் செய்கிற வேலைக்கு மொதல் அந்த வேலையை முழுசை செஞ்சு முடிச்சுட்டு பஞ்ச் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து அதில் நாளை நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நீங்கள் ஆண்டவருக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆனால் வேலைக்கு போய் பஞ்ச் பண்ணிட்டு கேட்டால் அது அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்டர், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ஆண்டருக்கு பிரியமே கிடையாது பாருங்க. இன்னொன்று தெரியுங்களா, நிறைய பேர் இன்றைக்கி டேனியல் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. என்ன ஃபாஸ்டிங்கு ஐயா, இது வந்து ஃபாஸ்டிங்னு யார் சொன்னது? 21 நாளைக்கு வெறும் மரக்கறி சாப்பாடு. ஐயா ஃபாஸ்ட், உபவாசம் என்கிற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய காரணங்கள் நிமித்தமாக ஆகாரம் உட்கொள்ளாமல் இருப்பது, இதுதான் உபவாசம் என்கிற வார்த்தைக்குரிய விளக்கம். நீ மரக்கறி சாப்பிட்டா அதுக்கு என்ன பேர், ஆகாரம் தான். நாங்கள் தான் வாழைப்பழமே இல்லை, நூடுல்ஸே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உபவாச நேரத்தில், ஹார்லிக்ஸ் போன்விட்டா கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உபவாச நேரத்தில், தண்ணி மட்டும்தான், அதை மிஞ்சி போனால் ரெண்டு கப்பு டீ, எதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தேற்றுவதற்காக ஒரு சில டீ இல்லாமல் வாழ முடியாது. அவங்களுக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது மரக்கறி சாப்பாடு சாப்பிடு, அப்படி பார்த்தீங்கன்னா 365 நாள் ஒரு பிரிவு ஜனங்கள் வெறும் அவங்க சாப்பிட்றதே என்ன சாப்பாடு தான், மரக்கறி சாப்பாடு தான். அதுக்காக அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக மாற முடியுமா? அதை ஒரு உபவாசமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கர்த்தர் இல்லை. தேவனுக்கு பிரியமான அரேஞ்ச்மெண்ட்ஸு வசனத்தில் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய பிரதிஷ்டையில் உனக்கு பலன் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு நீ செய்கிற பிரதிஷ்டையில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். எனக்கு பொறுத்தவரை வேதத்தின்படி 10 மடங்கு பலனை கர்த்தர் தானியலுக்கு கொடுத்தார்னா எனக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் பிரதிஷ்டை நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரதிஷ்டை செய்தீங்க, உங்கள் கரங்களை உயர்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே என் பிரதிஷ்டையில் நான் நிலைத்து நிற்க என ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே நமக்கு செய்த பிரதிஷ்டையில் நான் நிலைத்து இருக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். அதான் ஜீவனமும் மரணமும், திருமணம் ஒரு பிரதிஷ்டை, ஒரு ஒப்பந்தம், ஒப்பந்தத்தை காட்டிலும் அது ஒரு உடன்படிக்கை. அது உடன்படிக்கை என்ன செய்யணும், சாகிற வரைக்கும் நிலைத்து இருக்கணும். இன்பமோ துன்பமோ நஷ்டமோ கஷ்டமோ மரணமோ வியாகுலமோ துன்பமோ துயரமோ மரணம் நம்மை பிரிக்கும் அளவுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒரு வாக்கு கொடுக்கிறோம். கடைசி பரியந்தம் அந்த வாக்கில் நிலைத்திருக்க வேண்டும். ராமன் சொல்லலாமா? 2வது அதிகாரத்தில் நம்ம என்னத்தை பார்த்தோம், 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது நம்ம நேபுகாத்நேசருடைய 1வது கனவை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் கடினமான காரியங்களை சுமூகமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இடியா பச்சுக்களை போல உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் ஆண்டவரை தேடி ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார். 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், எரிகிற அக்கினியாகிய மனுஷனுடைய நியாய தீர்ப்பிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இவனை எப்படி வந்துடுறான் பார்க்குறேன் அப்படின்னு உலகத்தான் உங்களுக்கு சவால் விட்டான்னா நீங்கள் பொறுமையாக இருங்க, தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவன் நெருப்பே அவன் கொளுத்தி உங்களை போடணும்னு நினைச்சாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக நிற்பவன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ ஆறுகளை கடக்கும்பொழுது நான் உன்னோட இருப்பேன், அவைகள் உன்னை புரள்வதில்லை. நீ அக்கினி மீது நடக்கும்பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ வேகாமல் இருப்பாய். அந்த வார்த்தையை ஆண்டவர் காக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மோட நிற்க வல்லவராக, மனுஷனுடைய நியாய தீர்ப்புலேருந்து நம்மை தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்தார்னா அப்போ அதில் வேற என்னமோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்ன்ற அர்த்தம். அங்கே அந்த திட்டத்தை புரிந்து கொண்டவர்கள் தான் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். ஒரு தேவ மனுஷன் என்ன செய்தார்களா, ஒரு தவாலை போட்டு அந்த தவாவை சூடாக்கி அந்த தேவ மனுஷன் அந்த தவாலை கடுத்தினார்களாம். அவர் அப்படியே எரிஞ்சு பொறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் மீன் பொறியற மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் சரீரம். அவர் படுத்துக்கிட்டே இருந்துட்டு அவங்கள பார்த்து சொன்னார், ஐயா ஒரு பக்கம் ஆயிடுச்சு போல் தெரியுது, இந்த பக்கம் திருப்பி போடுங்க ஐயானாரா. அந்த அளவுக்கு தேவ சமாதானம் அவருக்குள்ள இருந்துச்சு. அங்கே அது எரிகிற சூழ்நிலையா இருந்தாலும் அக்கினி கொகையா இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பா என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் உனக்குள்ள சமாதானம் இருக்கும். எரிச்சல் இல்லை. ஆமென். எரிச்சல் இருந்துச்சுன்னா வேற பிரச்சனைன்னு அர்த்தம். புருஷ மனைவி நடுவில் எல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை வரும்போது எரிச்சல் வரக்கூடாது, கோபத்தில் நம்ம கத்தக்கூடாது. பொறுமையாக கர்த்தருடைய விடைவுக்காக கர்த்தருடைய உதவிக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு விடையை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். நாமா எரிஞ்சு எரிஞ்சு நாமா நேபுகாத்நேச்சார் எரிஞ்ச அக்கினி கொகையை போல் நான் மாறிட்டேன். அப்படி பொறுமை பரிசுத்தம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் 3வது அதிகாரத்தில் கற்றுக் கொடுத்தார். 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு, இப்படிப்பட்ட கொடூரமான மனுஷனை நான் ரட்சிக்க முடியும்னு கர்த்தர் காட்டிட்டாரு. அதனால் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட முடியாதவங்க யாருமே கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருப்பார். ஆமென். வல்லவராக இருக்கின்றார், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் அங்கத்தினர்கள் இனஜன பந்துக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம மனசு விட்டுறக்கூடாது, நம்ம ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்துட்றோம். ஆ போங்கப்பா, நானும் உண்மையை சொல்கிறேன், நானும் சில சமத்தில் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன். எத்தனை முறை போவேன் எங்கள் சில ஒரு எங்கள் தகப்பன் சைடுனா ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அடைச்சி போ, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி விட்டுருவேன். ஆனால் என்ன பார்ப்பேன், ஆண்டவர் என்ன கைவிடலையே, என்ன சீப்போன் அவர் விட்டுருந்தார்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன்னு. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒருவேளை அந்த ஒரு சேம் முயற்சியோடு நம்ம அவங்களுக்கு போய் அவங்கள போய் இரிட்டேட் பண்ணாமல் அவங்களுக்காக என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஒரு நாள் ஆகட்டால் ஒரு நாள் அவர்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முதல் எங்கள் தகப்பன் குடும்பத்தில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தம்பி ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கி மதுரையில் ஒரு போதகராக அவர் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எங்கள் அப்பா அப்புறம் தம்பி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுடைய அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. பெங்களூரில் தான் இருக்கிறாங்க, அங்கே முன்றடி பாளையத்தில் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய மகளாக எல்லாம் நாமக்கார் குடும்பத்திலேருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சித்தார். தேவ கிருபையினால் ஒவ்வொருவராய் ரட்சித்துக்கொண்டு இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் உண்டு. வந்து வந்து ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கிட்டு போவாங்க, ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஆண்டவரே சேவர் அவர்களே கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன், தருணத்தை கொடுப்பார். அவன் தருணத்தை நல விட்டாங்கன்னா அதை நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்படுவாய். ஆமேன். இறுதி வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. அதனால் கடைசி வரைக்கும் நம்ம ரட்சிப்பை காத்துக்கணும். அதனால் நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், அப்படி கிடையாது. இறுதி வரையும் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அவன் அவிசுவாசி ஆரம்பித்தான், அவன் வாழ்க்கையின் முடிவை விசுவாசியை முடித்தான். இது அவ்வளோ நல்லா இருக்கு. தேவ கிருபை. ஐந்தாம் அதிகாரம் அருமையாக நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அழகான சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஐந்தாம் அதிகாரத்தில் ரொம்ப நமக்கு அவுட்ஸ்டாண்டிங், அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, அங்கே முதலாம் அதிகாரத்தில் பிரதிஷ்டையை கர்த்தர் கனப்படுத்தினார், ஐந்தாம் அதிகாரத்தில் பிரதிஷ்டையை தீட்டுப்படுத்தினா கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார். அதனால யார் பிரதிஷ்டையில் நம்ம கையை வைக்கக்கூடாது, அவங்கவுங்க பிரதிஷ்டை அவங்கவுங்களுக்குரியது. நம்ம போய் சும்மா போய் குழப்பக்கூடாது, ஏன்னா அது அவங்களுக்கு ஆண்டவருக்குரியது. இந்த பாத்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பெல்ஷாசாருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் விளையாடு, அவன் எடுத்து அதை உபயோகப்படுத்தும் போது தேவனுடைய பரிசுத்தமான பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஷயத்துல கையை வைத்தான். அதனால யாருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கறதா இருந்தாலும், ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருங்க மனசு என்ன சொல்றாரு நீங்க செய்யுங்க, இதுதான் வேதத்தின் வழி அப்படின்னு வழியை மட்டும் காட்டி விட்டுறது நல்லது. நீங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அவளுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் வித்தியாசமா இருக்கலாம். நாம பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு அடி விழுந்து அப்புறமா இப்படிதான் ஆச்சு. தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டாரு, பாம்பேல ஒரு பையனை பார்த்து, ஐயா தேவன் சொல்லுகிறார் நீ நேசிக்கிற காதலிக்கிற அந்த பெண்ணே உன் வாழ்க்கை துணையாக வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டாரு. அவன் போய் நேரம் நின்ன பார்த்த மினிஸ்டர் மகளாம் பூச்சத்துக்குள்ள போட்டாங்க. இதெல்லாம் வம்புங்க. ரெண்டு விஷயத்தில் நமக்கு தலையிடவே கூடாது. தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொன்னா ஒழிய ஒன்று இந்த கல்யாண விஷயத்தில் தலையிட கூடாது, ரெண்டாவது இந்த பிள்ளைத்தாட்சியில் பார்த்து பையன் பிறந்தா பிறக்கும் பொண்ணு பொண்ணு குழந்தை பிறக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இப்படின்னு நம்ம ஐயோ யோயோ செய்யவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்காக வேணும்னு மாற்றிடுவார், நான் லாஸ்ட் மினிட்ல மாற்றிடுவார் ஆண்டவர். ஏன்னா தேவனால் ஆகாத காரியம் ஒன்று நாம் பொய்க்காரன்றதுக்கு காட்டுறதுக்காகவே மாற்றி வர ஆண்டவர். என் ரெண்டாவது மகள் பறக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு பாஸ்டர் வீட்டை தேடி வந்த புருஷன மனைவியாக சேர்ந்து ஒரு நாள் தான் இருக்கு டெலிவரிக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறார். தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு ஆண் வாரிசு இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உதிக்கிறது ஒழிக்கிறது துணிக்கிறது மதிக்கிறது விதைக்கிறதுன்னு என்னென்னமோ சொல்ல இடி முழக்கமாக சொல்லிட்டு போகிறார். மறுநாள் பொன் குழந்தை பிறந்துச்சு. சந்தோஷமாக தான் நான் இருந்தேன். நான் எதுவுமே ஆண் குழந்தை தாங்க ஆண்டவர் பெண் குழந்தை அப்படியெல்லாம் கேட்கறது கிடையாது. நன்மையான எந்த தெய்வம் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலேருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் கருத்தில் பெற்றுக்கொள்கிறேன். அது ஆணோ பெண்ணோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு சில இந்த சபைக்கு இப்போ சமீப காலமாக வந்தவர்களுக்கு ஒருவேளை இந்த சாட்சி தெரியாமல் இருக்கிறேன். என் ரெண்டாவது மகள் என் மனைவி அவங்க கர்ப்பிணியாக இருந்த பொழுது ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு என் ரெண்டாவது மகள் மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையாக தான் பிறக்கும் என்று சொல்லி டாக்டர்கள் நிர்ணயித்து எல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் பாசிட்டிவாக வந்தது அதற்கு ஆதாரமாக. அப்போ ஏற்கனவே டாக்டர்ஸ் என்ன செய்தாங்க, என் மனைவிக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைன்னு எப்படி வளர்க்கணும் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முறை டெஸ்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க மனசு அழுத்தத்தோடு என் மனைவி காரில் அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இந்த சம்பந்தம் அந்த இந்த விஷயம் எனக்கு என் மனைவியை தவிர இந்த சபையில் யாருக்குமே தெரியாது. என் பெற்றோருக்கும் நான் சொல்லலை, அவங்க பெற்றோருக்கும் சொல்லலை. இது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆண்டர் கொடுத்த சவால். நாங்கள் இருவரும் கர்த்தரை பற்றி கொண்டோம். எந்த டாக்டர் வாயால் இந்த பிள்ளை இப்படி தான் பிறக்க போகுதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் குழந்தை ஆப்ரேஷன் ஆனும் தூக்கிட்டு ஓடியா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்ட ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், அழகான ஒரு நார்மல் குழந்தைய ஆண்டர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் செய்ய வல்லவராக கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஆண்டவரை, எங்களை நம்பி கொடுக்குறீங்களா மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய? இது ஒரு நாங்கள் கனமாக கருதுகிறோம் ஆண்டவரை. எங்களை நம்பி இப்படி ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அவன் இந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பலனை நீங்கள் எங்களுக்கு தருவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆணோ பெண்ணோ நல்ல பிள்ளையோ இல்லை மூல வளர்ச்சியோ இல்லை அதெல்லாம் எனக்கு கூறுடோ ஊமையோ முடமோ அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவன் கொடுப்பது நன்மையானவைகள். நீர் உதையே கொடுத்தாலும் அது என் நன்மைக்காக தான் இருக்கும்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா சாகர வரைக்கும் குறையே உங்கள் வாயில் வராது. உங்கள் வாய் எப்போதும் நிறைஞ்சிருக்கும். எதனால? கர்த்தரை துதிக்கிற துதினால. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 6வது அதிகாரத்துக்கு நம்ம வரோம். கடந்த வாரத்தில் நான் ஆண்டவருடைய எழுத்துக்களை குறித்து மென்னே மென்னே தெக்கலோ பாரசன் பாரசன்கிற வார்த்தை நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். ஆனால் 6வது அதிகாரத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம அங்கே போகலாம். அதாவது பெல்ஷாசர் அன்றைக்கு குடித்து வெறித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், வெறிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்குள்ளே இருந்த ஒரு நிம்மதி என்னன்னா, எந்த எதிராளியும் இந்த பாபிலோன் கோட்டைக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்ட், அவங்களுடைய பாதுகாப்பின் திட்டத்தை குறித்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எவனா உள்ள வர முடியாது, ஏன் இத்தனை வருஷம் எவனும் வரல, ஐயா இத்தனை வருஷம் நீ விழுன்றதுக்காக நீ விழாமே இருப்பான்னு நினைக்காத. ஒரு ராத்திரி பொழுது ஒரு சின்ன ஒரு வாசல் இருந்தால் போதும், சத்துருவானவன் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி விட்டுருவான், உன் திருமண வாழ்க்கையை உடச்சி போட்டுருவான், உன் பிள்ளை வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கி விட்டுருவான். அதனால் உன்னுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் கர்த்தராக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தை வேண்டி அவருடைய வழியில் நடக்க ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, வெறிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்னன்னா எப்படி வந்துடுவோம். நிறைய பேர் அப்படிதான் சொல்றது, எப்படி அணுகாயிடும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், தபலா வாசிக்கு ஒரு மனுஷன், அவர் பேர் தர்மண்ணன் சொல்லுவோம். நல்ல தபலா வாசிக்கும் போது இப்படி எல்லாம் இதெல்லாம் ஆட்டி ஆட்டி கையெல்லாம் ஆட்டி வாசிப்பார். ரொம்ப நகைச்சுவை மன்னனை போல் அவர் இருப்பார். அவர் இருந்தார் சிரிச்சுக்கிட்டு காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுவார். வந்துட்டு ஜாயம்மா, ஏமா கடவுள் தயாரம் நல்லா இருக்கிறம்மா, நான் ஹாஸ்பிட்டலே பார்த்தது இல்லைம்மா அப்படின்னாரு. மறுநாள் பார்த்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில். அதான் நான் சொன்னேன்னா, ஏன்னா இது ஒன்று இந்த ஓம்பு தேவனுடைய கிருபைனால நீ பாதுகாக்கப்பட்டிருக்க, இது எதுக்கு வீண் பேச்சு. ஆமா நைனா, சரி ஆமா சொல்லிவிட்ட. நாம் நிற்பதும் நிர்மலமாகாத இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. காலைதோரோட கிருபைகள் புதிதாக இருக்கு. எத்த குறிச்சும் மேன்மை பெருமை வந்துடவே கூடாது நமக்கு. அது கடைசி இந்த செய்திக்கு கடைசியில் சொல்ற சில என்னென்ன விஷயங்கள் நமக்கு பெருமை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றேன், யோபுடைய வாழ்க்கையின் சில உதாரணங்களை சொல்றேன். கர்த்தர் நம்மோட கூட இடைப்பட்ட அவைகளை கற்றுக் கொடுப்பார். இப்ப பெல்ஷாசர் குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குது, ஒரே பெண்களும் குமாலமும் சத்தமமா இருக்குது. அவன் ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரத்தை எடுத்து அதற்குள்ள திராட்சை ரசத்தை ஊத்தி என்ன பண்றாரு, குடிக்கிறாரு, வெறுக்கிறாரு. அவன் அந்த தங்கத்தை தெய்வமாகவும் வெள்ளிகளை தெய்வமாகவும் படைத்த தேவனை விட்டு விட்டு படைப்பை தெய்வமாகவும் பற்றிக்கொண்டு அவன் குமார அடித்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதே என்ன ஆச்சு தெரியுமா, அப்பவே ஆண்டவர் அவனுடைய முடிவுக்கான ஆரம்ப வேலையை ஆரம்பித்து விட்டார். சரித்திரத்தில் சொல்லுகிறார்கள், மீதோ பெர்சியனுடைய ராஜாக்கள் அவர்கள் எப்படி இந்த பாபிலோனுக்குள்ள பிரவேசிக்கலாம் என்று பல நாட்கள் திட்டம் போட்டார்களாம். அவர்களுக்கு எந்த திட்டமும் அமைக்கலையாம். ஒரு நாள் அந்த ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்ததான். அந்த கனவுல எப்படி பிரவேசிக்கணும் என்று சொல்லி ஒரு கனவு. இந்த கனவு யார்கிட்ட வந்திருக்கும் நினைக்கிறீங்க, கர்த்தர்கிட்டே வந்திருக்கும். ஐயா உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்படி பாதையை திறந்து விடணும்னு அவருக்கு தெரியும். அந்த கனவுல இந்த ராஜா பார்த்தாராம், அந்த நதி ஒரு எல்லா பாபிலோன் தேசத்தை சுற்றில இருக்கிற எல்லா நதிகளுடைய தண்ணீர் பாபிலோனுக்குள்ள வந்தால் நாங்கள் அநேக வருஷங்கள் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் வாழலாம். ஏன்னா ஒரு தேசத்துக்கு ஒரு நகரத்துக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால என்ன செய்தாங்க, எல்லா தண்ணி வாய்க்காலுகளும் என்ன பண்ணாங்க, பாபிலோனுக்குள்ள பிரவேசிக்கிற மாதிரி அநேக வாய்க்காலுகளை அவர்கள் கலந்து இந்த தண்ணீரை கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணீர் வருவதற்கு என்று சொல்லி ஒரு நல்ல வாய்க்காலை கட்டியிருந்தார், கால்வாய்களை கட்டியிருந்தார்கள். அந்த கால்வாய்க்குள்ள எப்பொழுதும் தண்ணி நிறைஞ்சே வந்துகிட்டு இருக்கும் பாருங்க. அவன் கனவுல பார்த்தானாம், இந்த கால்வாய்க்குள்ள போகிற தண்ணியில ஓடுகிற வருகிற நதியில ஒரு நதி தண்ணீரை நான் கொஞ்சம் நான் நிறுத்தினா போதும், எனக்கு ரெண்டடி தண்ணி குறைஞ்சா போதும், எங்க படை வீரர்கள் கழுத்து வரைக்கும் தண்ணியில நடந்து போகிற அளவுக்கு எனக்கு இடம் கிடைச்சி இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது, ஆனால் அவனுக்கு மூச்சு விடுறதுக்கு இடம் இருந்தா போதும், வாங்க ராசா நம்ம போகலாம், இதுவே நமக்கு போதும். பிசாசியும் இப்படி காத்துக்கிட்டு தான் இருக்கிறான், சும்மா கொஞ்சம் உன் அர்ப்பணிப்பில் கொஞ்சம் உன் அபிஷேகத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன கோபம் ஒரு சின்ன இச்சை ஒரு சின்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீர்படுத்தாமல் பெருமை தனத்தில் நீ அலைந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் கொஞ்சம் அபிஷேக பற்றாக்குறைவு நடுவில் உன்னுடைய ஊழியம் உன்னுடைய வாழ்க்கை ஓடும்பொழுது அந்த பற்றாக்குறையில தான் பிசாசின் கிரியைகளும் மாம்சத்தின் எண்ணங்களும் உனக்குள்ள வந்து அந்த ராத்திரியே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போக, உன் ஊழியம் முடிந்து போகக்கூடிய அளவுக்கு, உன்னுடைய அபிஷேகம் இழந்து போகக்கூடிய அளவுக்கு பொல்லாத சத்ருவானவன் எப்படியாக உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடணும் என்பதற்காக கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல எவனை உழுங்கலாம் என்று பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறானா, வகை தேடி கொண்டிருக்கிறானா. அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க என்ன மாதிரி ஒரு திட்டம், அவனுக்கு வரல, கர்த்தர் போட்டார். எங்க தொட்டா வலிக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். யார நம்பி நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோன்னு நல்லா தெரியும் அவருக்கு. அதான் தாவீது சொல்றார், கர்த்தரை பற்றிக்கொள்வதே நலம். மனுஷன் வேண்டாம், மனுஷனை நேசிக்கிறோம். நீங்கெல்லாம் இந்த சபைக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கிறீங்க, இந்த சபையை தாங்கியிருக்கிறீர்கள். இந்த சபைக்குரிய தேவை வரும்போது எவ்வளோ பேரெல்லாம் நீங்கள் தியாகத்தோடு கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை பார்க்கல, எனக்கு என் நம்பிக்கை என் விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்குது. உங்களுக்கு சேவை செய்வது ஒரு ஊழியம் செய்வது தான் என் வேலை, இதுதான் ஒரு ஊழியத்தின் நோக்கம். அதனால தான் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பை உருவாக்கி இருக்கிறார். இந்த சபையில உங்களுக்கும் எனக்கும் சபை விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஐக்கியம் இங்க இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் இந்த சபைக்கு தலையா இருப்பதனாலதான். ஆனா இந்த சபை ஐக்கியத்தை குறைக்கிறதுக்கு பிசாசி என்னென்னலாம் பண்ணுவான் தெரியுமா. நேற்று சாயங்காலம் கூட நம்ம மினிஸ்ட்ரி மீட்டிங்ல நல்ல ஒரு எழுப்புதல் கூட நடந்துச்சு, வந்தவங்களுக்கு தெரியும். காசிப் பண்ணக்கூடாது, யாரை குறித்து குறைவா யாருமே பேசக்கூடாது. நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படியாக ஆண்டரது கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருவார். நல்லவர் அவர், ரொம்ப நல்லவர் அவர். எதுக்கு இந்த ஒம்பு, நம்ம இன்னொருத்தர் குறித்து பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் யோகியமாக வாழ்ந்துட்டோம். நாம் நிர்மலமாகாத இருப்பது அவர் சுத்த கிருபை அல்லவா. மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, தேவ கிருபை நம்மளை தாங்கி இருக்கிற அப்படின்னால பலவீனமானவர்களை தாங்குங்க. எல்லாம் இந்த சபையில் என்ன முதற்கொண்டு கடைசி நபர் வரைக்கும் எல்லாரும் குறைவுள்ளவங்க தாங்க. இது நிறைவான சபை கிடையாது, ஆனால் இயேசுவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற சபை. நிறைவானது வரும் ஒரு நாள், அப்போ குறைவானது ஒழிந்து போகும். எப்போ நிறைவானது வரும் தெரியுங்களா, இப்போ நம்ம மங்களா பார்க்குறோமே அன்றைக்கு முகமுகமாக பார்ப்போம் இல்லை, அப்போ தான் நிறைவானது வரும். அந்த நிறைவானது வந்தால் தான் நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளெல்லாம் ஒழிந்து போகணும்னு 1 Corinthians 13 பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் நமக்கு இந்த வசனங்களை. இந்த வசனம் நமக்கு இருக்கும்பொழுது நமக்குள்ள சின்ன காசிப்பு, ஒருத்தர் இன்னொருத்தர் பேசாமல் இருப்பது, கோச்சிக்கிறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிசாசி என்ன செய்வா. கொஞ்சம் கொஞ்சமா அபிஷேகத்தை நம்ம சபைக்குள்ள திருடி, கொஞ்சம் கொஞ்சமா தேவ பிரசன்னத்தை நம்ம சபைக்குள்ள திருடி, அவனுடைய கிரியைகளையும் அவனுடைய எல்லா விதமான செயல் திட்டங்களும் சபைக்குள்ள உட்பிரவேசித்து சபையை ஒன்றுமில்லாம ஆக்குவது தான் பிசாசின் திட்டம். ஆனா அதுக்கு அனுமதிக்க கூடாது, பிரதிஷ்டையில உறுதியாக நிற்கணும், கர்த்தரை பற்றிக்கொள்ளணும், அவருடைய வழிகளை விட்டு விலகவே கூடாது. ராமன் சொல்வீங்களா, பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வழியை விட்டு தயவு செய்த விலகாம இருக்கணும் நம்ம. ஆமென். அதுக்குதான் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கா ஜெபம் பண்ணிக்கணும். சின்ன விஷயம் கூட விடாதீங்க. எல்லாரையும் நான் கிறிஸ்துவ நண்பினால் நேசிக்கிறேன். இங்க யாரும் உசந்தவன் கிடையாது, தாழ்வானம் கிடையாது, எல்லாமே எனக்கு வெளியேறப்பட்டவங்க. உங்க எல்லாரையும் இயேசு ரத்தம் கழுவிருக்கு, அப்ப எல்லாரும் வெளியேறப்பட்டவங்க தானே. உங்க எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டியது என் மேல விழுந்திருக்கிற கடமை. அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது யாருக்காக ஸ்பெஷல் பிரேயர்னாக்கா, யார் இதில் ஸ்பெஷல் பிரேயர், இதோ கர்ப்பிணியான ஸ்திரீகள் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஸ்பெஷல் பிரேயர், அவங்களுக்கு பலன் தேவை, அவங்களுக்கு ஸ்பெஷல் பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஜெபம் தேவை, அவங்களுக்கு நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்காக அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டர் பார்த்துல உங்க பேரை சொல்லி, ஆண்டவரை உங்களை தொடுங்க, பலப்படுத்துங்க, சீர்திருத்தத்தை கொண்டு வாங்க, விசுவாசத்தில் பலன் அடையட்டும், உற்சாகமாக இருக்கட்டும், ஆவியில் பலன் கொண்டவர்களாக இருக்கட்டும்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பு இல்லாமல் ஜெபிக்க முடியுமா நான்? அதனால் யார் எந்த விதையை கொண்டு வந்து உங்கள் மனசில் விதைச்சாலும் அந்த விதை இயேசுவினாமத்தில் என்ன செய்யுங்க, தூக்கி வெளியே போடுறீங்க. இங்கே வந்து இந்த பாஷாந்திரம் கிடையாது, தமிழர்கள்லாம் ஒரு கூட்டம், கன்னடக்காரங்கள்லாம் ஒரு கூட்டம், மலையாளிகள்லாம் ஒரு கூட்டம், இங்கிலீஷ்காரங்கள்லாம் ஒரு கூட்டம், இப்படி சேர்ந்து ஒரு குறை கூட்டம் சபையே இல்லை. இது தேவனுடைய சரீரம், ராமன் சொல்வீங்களா? ஆமா, கிட்னி இருக்குது, சட்னியே இருக்குது, கிட்னியை சட்னி ஆக்கிட முடியாது. எது எது எங்கெங்க இருக்கணுமோ எல்லாம் இருக்குது, ஆனா எல்லாம் உள்ள இருக்குது, மேல ஒரு தோல் நல்ல மூடி இருக்கிறாரு. அப்படி நம்மள ஒரு தோல் மூடிடணும், ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வந்துடணும். ஒருத்தர் தாழ்வா இன்னொருத்தர் பேசுறது நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாது. சபையில பொது அறிவு வேணும். சில சமயத்தில் சின்ன சின்ன விஷயம் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், எல்லாம் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி பைக்கில் ஏறி கிங் கிங் கிங் கிங் ஹான் அடிக்கிறாங்க. சபையில் ஒரு விசுவாசி பார்த்து ஹான் அடிக்கிறது, பிரதர் கொஞ்சம் ஒத்துக்கணும் ஒத்துறாங்க. பொது அறிவு வேணும்ல, அவ்வளோ இன்னும் அவசரமாக போய் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை பிடிக்க போகிறாங்க. அதான் விஜய் மாலையை படுத்துட்டாரு. ஏன் இந்த ஓட்டம்? பொறுமை, பரிசுத்தம், நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப சபைக்குள்ள முக்கியம். அதனால இந்த பாஷா பாஷையா, இந்த கூட்டு கூட்டமா, ரெண்டு ரெண்டா முன்முனா பிரிஞ்சு பிரிஞ்சு பேசுறது, இதெல்லாம் வேலைக்காது. எல்லாம் சேர்ந்து பேசுங்க, அன்பா பேசுங்க, நன்மையானதை பேசுங்க, உண்மையானதை எவைகளோ, ஒழுக்கமானது எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை என்ன செய்யுங்கள், தியானம் பண்ணுங்க, ஒருத்தரை கட்டுங்க. இன்னும் எத்தனை பெற்றோர்கள் இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு? உங்ககிட்ட பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு மிச்சமா இருக்கா, கொண்டு வாங்க. என் மனைவி அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சிஸ்டர், எங்க பேரை சொல்ல வேண்டாம், யாரு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஏவுவதை போல கொடுங்க சொல்லுங்க. எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாரம், ஆண்டவரே யாருக்கு நான் உதவி செய்யணும் நீங்க சொல்லுங்க. அவங்களே போன் பண்ணுவாங்க, கேட்பாங்க, எப்படியாவது ஃபண்ட் ரேஸ் பண்ணுவாங்க. சபையில இருந்து எதுவும் எடுக்கிறது கிடையாது, எப்படியாக நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். மிச்சமா இருக்கா, கொடுங்க. ஒரு சரீரம் தானே, நம்ம பிள்ளைங்க வளர்றது போல எல்லா பிள்ளைங்களும் வளரட்டும். அதாவது இந்த சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் என்னுடைய பிள்ளைகளை போல நான் பார்க்குறேன். என் பிள்ளைங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதே போல யாருக்குமே தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கிடையாது. எல்லாரும் நேசிக்கணும். பிசாசி வந்து விதைக்குவான், பாஸ்டர் உஷாரு, அவர் கேஜப்காரு, வெறும் கேஜப்காரில் தான் அவர் பாஸ்டர் ஆகுவார். பிசாசி விதைக்குவான். ஏன், நம்ம பாஸ்டர் வினோத் ஜேம்ஸ் கேஜப்லேருந்து வந்துக்கிறாரு, அவர் வந்து 20 வருஷம் ஆச்சு, அவர் கேஜப்பே கிடையாது. மனைவி பெங்களூரு, 2 பிள்ளைங்க பெங்களூரு, 4 பேர் வீட்டில், 3 பேர் பெங்களூர்னாக்கா, அப்போ ஒரு ஆளுக்கு என்ன மைனாரிட்டிக்கு என்ன வேலைக்குது? இப்போ பாஸ்டர் சாமியல் சுதாகர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் உருண்டது பிறந்தது எல்லாம் பெங்களூரில் தான். அவர் எங்கே இந்த கேஜப்லேருந்து வந்தார்? அதெல்லாம் வந்து பிசாசி தேக்குவான். ஆ உஷாரு, இவங்கெல்லாம் அப்படித்தான், அவங்கெல்லாம் அப்படித்தான், உங்களாம் அப்படித்தான், இப்படிதான், அப்படிதான், அப்படிதான், அப்படிதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தண்ணியை இறக்குறான் எதுக்கு உள்ள சொல்லுங்களேன், என்னக்கு தண்ணியை குறைக்கிறான் உள்ள நுழையறதுக்கு. அப்பா சாமி, நாங்கள் உண்டு, எங்கள் ஊழியம் உண்டு, என் ஏசு யாருன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஊழியர்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் வேலையை பார்த்துக்கினே கிளம்பு போதும். அவருக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து, அவருக்கு ஒரு பண்ணை வாங்கி கொடுத்து, ஒரு வடையை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயா வடை சுட்டக்காக தான் ஏனப்புறமா. அப்புறம் நீங்கள் உட்காந்து அடை வட போச்சே நீங்கள் கவலைப்பட்டு தலைமையில் கை வச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதாக இருக்கும். உஷாராக இருங்க, சொல்லிவிட்டேன் பாருங்க. அதான் ஆச்சு பல்சா சாருடைய வாழ்க்கையில், குடிச்சு வரிச்சுக்கிட்டு இருக்கிறார். யார் என்ன தொட முடியும், யார் என்ன கண்டுக்க முடியும், போச்சு. அவர் கண்டுகிட்டு குடிச்சுக்கிட்டு முடிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டோடைய விரல்கள் நியாய தீர்ப்பை எழுதிச்சு. ஒரு நாள் நினைச்சிருப்பார், பாப்பம் பாப்பம், இது எப்போ நிறைவேறது, பாப்பம் பாப்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தட்டுறான், கதவு தட்டான், துறவடான்னு வேற பாஷையில பேசுறோம், யாரா நீ, வந்து சொல்றான் உள்ள போச்சு. அன்னைக்கு ராத்திரியே தேவனுடைய நியாய தீர்ப்பு பாஷா சாரே முடிவுக்குள்ள, பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்குள்ள வந்துவிட்டு ராமன் சொல்வீங்களா? பிள்ளைங்க எதுக்கு நடந்துகிட்டு இருக்கிறீங்க? ரேச்சல் சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துட்ட தண்ணி உட்காரணும், ரெடியா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? அடுத்து நான் குச்சி கொண்டாந்து வைப்பேன், ஆமாம் உங்களுக்கு வைப்பேன், வீட்டோர்களுக்கும் வைப்பேன், கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக்கட்டும். ஆமேன். என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, என் பேச்சு கேட்பான். நிறைய பேர் உங்கள் பிள்ளைங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வாலாட்டு போகிறாங்க, என்கிட்ட வந்து வாலாட்டு சொல்லுங்கோ. அதே சமயத்தில் மனசார நேசித்து மனப்பூர்வமாக அவர்களை அரவணைச்சி அன்பு காட்டுறதுக்கும் நம்ம நாள் யார், நான் எப்பவுமே சொல்வேன், ஒருத்தரை ஒழுக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அன்பு காட்டணும். நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்கள் ஒழுக்கத்துக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் ஒழுக்கம் மட்டும் படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. உங்களை பார்த்து அலர்வானே தவிர உங்ககிட்ட அந்த அன்பே அவனுக்கு கிடைக்காம போகும். தேவ ராஜ்யம் அப்படி கிடையாது. யாரை நேசிக்கிறாரோ அங்கே கூட பாருங்கள் அன்பு முதலாவது வருகிறது. அல்லேலூயா. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவளை சிரிச்சுக்கிறார். நம்ம அன்பு காட்டணும். நீங்களும் சொல்கிறேன், நீங்கள் மற்ற பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தணும்னு விரும்புகிறீங்களா, முத கூப்பிட்டு அவனுக்கு அன்பை காட்டுங்க. மற்ற பிள்ளைகிட்ட போய் உன் துணி சரியில்லை, உன் தலை சரியில்லை, உன் மூக்கு சரியில்லை, உன் வாய் சரியில்லை, இது சரியில்லை, அதை சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி முதல் கூப்பிட்டு நல்ல விஷயத்தை பாராட்டுங்க. ஒரு நாலு வாரம் அவங்கள அரவணிங்க, அவங்கள நேசிங்க, பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிங்க. படிச்சாங்களா, ஓ பாஸ் ஆயிட்டியாமா, ஒரு பென்சிலை வாங்கிட்டு வந்து ஒரு கிஃப்டா கொடுங்க, ஒரு பெண்ணை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அட எங்க சர்ச்சில் ஒருத்தர் பெண்ணு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்து என்ன, ஐயோ புள்ள என்னவா, அதை எங்கேயோ போயிடும் அந்த புள்ள, அதை விட்டுருவான், தப்பு பண்ணிட்டான் மட்டும் பூச்சிக்கும். ஓய் வாங்கி யார் பிள்ளை நீ, எல்லாம் ரெவடிசம் பண்ணுறதா சபைக்குள்ள, பெரிய ஆளுகிட்ட போய் ரெவடிசம் பண்ணுறது தானே, வெளியே ஆளுங்கிறாங்க அங்கே, இந்த குழந்தைங்க பச்சை குழந்தைங்கிட்ட தானே வந்து நம்ம ரெவடிசம் காட்டுறது, யார் உங்க அப்பா என்ன அப்படியே. பக்கத்தில் பார்த்து நம்மளாம் ஒரு குடும்பம்னு சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம்னு சொல்லுங்க. சும்மா வாங்கி வந்து கொடுங்க பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒரு பெண்ணு வாங்கி வந்து கொடுங்க. நல்லா படிப்பா, இப்போ என் ஞாபகமாக வச்சுக்கோ, உனக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், நல்லா படி இந்த வருஷம் அன்றுக்காக சாட்சியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வருஷம் நீ வாங்கி காட்டினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். யாருன்னா சபையில் இப்படி செஞ்சுருக்கிறாங்களா, ஏன் சுயாதீனம். உன் பிள்ளைக்கு மட்டும் நீ TVS 50 பைக்கு ஆக்டிவா ஹாண்டா காரு வாங்கி கொடுப்பீங்கோ, மற்ற வீட்டு பிள்ளைனா அது எந்த கதினா போட்டோம், அப்படி இருக்கக்கூடாது தேவ ராஜ்யத்தில். நான் விசுவாசிக்கிறேன் வர நாட்களில் இதெல்லாம் நடக்க போகுது நம்ம சபையில், மற்ற குடும்பங்கள்லாம் வாங்க, நம்ம நாலு பேர் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். பாரு அவன் பாரு நம்ம சொன்ன சவால் கொடுத்தான், அவன் பாஸ் ஆகிட்டு காட்டினாலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சபைக்குள்ள ஒரு ஐக்கிய ஒரு ஒருமனை ஆவியை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏவனும் தொட முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்வீங்களா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஐக்கியம் வேணும். ஆமென். பேசா சார் எல்லாத்தையும் உடைச்சு போட்டார், ஒரே ராத்திரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மீதியர்கள் உள்ள வந்து விட்டார்கள். இப்ப வந்து என்ன நடக்கிறது என்கிறதை 6வது அதிகாரத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். 1வது வசனம் தொடங்கி 5வது வசனம் வரையிலும் நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 5வது வசனம் வரையிலும். இன்றைக்கு ஒரு அஸ்திபாரமான காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் அமைத்து விட்டு இன்றைக்கு நான் முடிக்கலாம். வருகிற வாரத்தில் சற்று நம்ம ஆழமாக போகலாம். வாசிக்க கேட்கலாம். இப்போ இந்த தானியேல் 6வது அதிகாரத்துக்கு வந்த உடனே இதுதான் தானியேல் உடைய வாழ்க்கையின் கதைகள் அடங்கி இருக்கிற கடைசி அதிகாரம். 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரையிலும் கனவுகளும் தரிசனங்களும் வியாக்கியானங்கள் அடங்கியிருக்கிற புத்தகம். நிறைய கிறிஸ்தவர்கள் அதை படிக்கிறதே கிடையாது, ஆனா அங்க நிறைய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்குரிய அடையாளங்கள் அங்க இருக்கிறது. ஆண்டவர் சித்தமா இருந்தால் நாம 7வது அதிகாரத்திலிருந்து கடந்து போகும்பொழுது அந்த விஷயங்களை நீங்களும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த 6வது அதிகாரம் வந்த உடனே தானியேலுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து, தானியேலுக்கு இருந்த சவால்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு கடைசி அதிகாரமா இருக்கிறது. இப்போ இந்த அதிகாரத்தை வரும்போது தருசு ராஜா இப்பொழுது பாபிலோன் தேசத்தை மடங்கடித்து விட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு ஞாயிற்று பெருகி இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ தருசு ராஜா இந்த ஆளுகை எடுத்துக்கொண்ட உடனே தருசு ராஜா இப்பொழுது பாபிலோன் அரசை தன்னுடைய கைக்குள்ளாக கொண்டு வந்த உடனே இந்த ஜனங்கள் கொடுக்கிற வரி பணத்தின் தொகை என்னது என்கிறதை அவன் அறிந்து கொண்டபடினால் 120 பங்காக இந்த ராஜ்யத்தை பிரித்து அந்த 120 பங்குக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்தி அந்த 120 பேருக்கு 3 தலைவர்களை ஏற்படுத்துகிறார். அந்த மூன்றிலே ஒருவர் தான் தானியேல். நேபுகாத்நேசர் அதாவது பேரனாகிய பெல்ஷாசர் வாக்கு பண்ண தானியேலுக்கு, நீ மாத்திரம் இந்த விரலுடைய எழுத்துக்களை நீ எனக்கு சொல்வாய் என்று சொன்னால் நான் உன்னை 3வது அதிகாரியாக உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார். சொன்னவனால செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறபடினாலே, உன் கையின் பிரயாசங்களை பார்க்கிறவரா இருக்கிறபடினாலே, நீ இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஸ்தானங்களையும் உனக்கு கூட கூட்டி தந்து உன்னை உயர்த்த வல்லவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். வராமே சொல்வீங்களா? 3வது ஸ்தானத்துல வைக்கிறேன்னு சொன்ன 2வது ஆளே காணோம். தருசு ராஜா வந்த உடனே ஒரு மேட்டரும் தெரியாது, கூப்பிட்டு 3 பேர்ல உன்னை தலைவன் நான் வச்சுட்டேன், 3 பேர்ல நீயும் ஒருத்தன் தலைவன், உனக்கு கீழே 120 பேர் இருக்கிறாங்க. அதுதாங்க பரிசுத்தத்திற்கு பரிசு. நீங்க யாருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்தாலும் நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டீங்கன்னா மனுஷன் உங்களுக்கு தரேன்னு சொன்னதை அவன் தவறி போனாலும் கர்த்தர் ஒரு காலமும் தவற மாட்டார். மனுஷன் சொல்லுவான், பாஸ்டர் இந்த சபை உன் கையில தான் கொடுக்க போறேன்னு சொல்லுவான். நீ தான் எனக்கு அடுத்து. நம்மள என்ன பண்ணுவோம்? உயிரெல்லாம் பணியமா வச்சு, சொத்து சுதந்திரம்லாம் அடுமானமா வச்சு தேவ ராஜ்யத்தை கட்டணும். ஏன்னா சொந்தம் இல்லை, எல்லாம் ஆண்டுக்காக சேரும். எல்லாம் செஞ்சு முடிச்சவனும் உனக்கு தலையில பட்டாசு வச்சு ராக்கெட் வச்சு பறக்க விட்டுருவான் உன்ன. ஆனாலும் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். மனிதர்கள் நமக்கு அதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு பல மடங்கு நம்மை உயர்த்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மளை கனப்படுத்தவும், நம்மளை வாழாக்காமல் தலையாக்கவும், கீழாக்காமல் மேலாக்கவும் நம்முடைய கர்த்தர் வல்லவராக இருப்பதற்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிற விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். பெல்ஷாசர் சொன்னா உன்னை உயர்த்திருவேன், அவனே செத்து போட்டான். ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். பாருங்க, உன்னை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் உயர்த்துகிறதுக்கு நோக்கம் உண்டு. நிறைய பேர் உயர்வை பெற்றுக்கொண்டு நோக்கத்தை கைவிட்டுட்டோம். உன்னை தேவன் எதற்காக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உனக்கு எதுக்கு லட்சங்களை பார்க்க வச்சிருக்கிறாரு, உன் கையில ஏன் பணம் தங்குது என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை விட்டு விட்டு சுயநலவாளியாக மாறிவிட்டு நீ உன் கோட்டையையும் உன் வீட்டையும் உன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் சுகாதீனத்தை நீ பார்த்து கொண்டு நீ சுயநலவதியா நீ வாழ்வாய் என்று சொன்னால் உன்னை சுற்றில இருக்கிற உன் சபை மக்கள், உன் சுற்றிலும் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தை கண்டும் காணாத போல காணாதவனை போல இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நோக்கம் இழக்கிறாய். சங்கீதம் 112 கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம் அல்ல. வாரி இழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய ஆஸ்தி பலுத்திருந்தது. இதுதான் எனக்கு தாத்தா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். பெங்களூர்ல நான் ஊழிய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என் தாத்தா இடத்துல சொல்லி சொல்ல போகும்போது அவருக்கு கண்ணு தெரியல, கண்ணெல்லாம் அவரு குருடான நிலைமையில ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்திருந்தார். நானும் என் மனைவியும் பக்கத்தில் உட்காந்து நான் அவரை கிராண்ட்பான்னு கூப்பிடுவேன். கிராண்ட்பா, நம்ம ஆண்டவர் என்னை பெங்களூருக்கு அழைச்சிருக்கிறார். யார் ஆண்டவர் ஆக இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து நான் அவருக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தேவ ஊழியத்தை செஞ்ச மனுஷன், எங்களெல்லாம் வளர்த்தார், என் பெற்றோர்களை வளர்த்தார். 89 வயசில் கத்திரக்குள்ள திறனை அஞ்சார். எத்தனை ஊழியர்களே ஆண்டவர் அவரை கொண்டு எழுப்பியிருக்கிறார். இப்போ கண்ணு குருடாக்கப்பட்ட நிலமையில அந்த வீல் சேர்ல உட்காந்து போய் நான் நெக்ஸ்ட் எதிர்பார்த்து பிளாஸ்ட் வெடிக்க போதா, நம்ம தாத்தா இன்னைக்கு கொடுக்க போறார் டோஸு, எதுக்கு போறேன், ஏன் போறேன்னு கேட்க போறாரு. பதில் இல்லையே, கர்த்தர் கூப்பிட்றாரு, நான் போறேன். 2006 வருஷம் அவர் என்ன பண்ணார், அவர் பேசுற விதத்திலே ரொம்ப ஒரு கண்டிப்பு, இந்த பைபிள் எடுத்துருவோம் அப்படிதான் எங்க தாத்தா பேசுவார். யாரங்க அப்படியே ஒரு நடுக்கம் தான் உண்டாகும். ஒரு காக்கா கூட பார்க்காது, அவ்வளோ பயம் காக்கா கூட. உடனே பைபிள் திருப்பு திருப்பு சங்கீதம் 112 திருப்பினார் திருப்பினர் சத்தமாவாசி. அவர் பேசுகிற ஸ்டைல் அப்படிதான், அன்புள்ள மனுஷன். ஆனால் அவர் பேசுகிற விதம், நானே என் மனைவி இருக்கிறோம் சத்தமாக படித்தேன். ஏன்னா அவர் காதம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு சா நாட்களில், பக்கத்தில் உட்காந்து படித்தேன். நான் படிக்க படிக்க அவர் ரெண்டு கண்களில் அப்படியே தண்ணி ஊற்றுது. வாசித்து முடித்தோன்னு என் தாத்தா என்னை பார்த்து சொன்னார், நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் இந்த சங்கீதத்தை எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார், என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். இப்பொழுது இதை நான் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதமாக நான் தருகிறேன். எனக்கு நிறைவேற்றி அந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு பெரிய முழங்கால் படியிட வச்சு எங்கள் மேலே கண்ணீர் வடித்து எங்களை மனசார ஆசீர்வதித்து எங்களை அனுப்பி வைத்தார். அந்த தேவ கிருபை தான் எங்களை இன்னும் தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினச்சிடக்கூடாது பாஸ்டர் ரொம்ப தர்மசாலி, பேச்சில் திறமை, பிரசங்கியாக இருப்பேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இன்னைக்கு நிருப்பதும் நிர்மூலமாகாத இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. என்னை காட்டிலும் இன்னும் புலி பிரசங்கியாருங்க எவ்வளோ பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் சேர் போட்டு நம்மளால் உட்கார தகுதி கிடையாது நமக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை இன்னும் இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள், தேவ ஊழியக்காரர்கள் நமக்காக இந்த சபைக்காக நீங்கள் பார்க்காதவர்கள் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? நீங்கள் இது வரைக்கும் அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், டே நான் மறக்கிறதே இல்லைடா, ஒரு ஒரு நாள் காலேஜ் ஜெபத்தில் உனக்காக உங்கள் சபைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நிறைய பேர் என் பெற்றோர்லாம் பார்த்தது கிடையாது, நீங்கள் எங்கள் குடும்பங்களெல்லாம் பார்த்தது கிடையாது. பிரச்சனை இல்லை, பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம், இல்லாட்டி பிரச்சனை கிடையாது. ஏசு முகத்தை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் யாருன்னு, ஏன் பூர்வீகம் என்னன்னுங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளை ரட்சித்த ஆண்டவர் யார், இதுதான் நமக்கு முக்கியம். எனக்கு நான் சுவிசேஷகன் அல்ல, நான் இயேசுவுக்கு சுவிசேஷகனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அவர்களே பிரயாசங்கள். அப்போ அந்த சங்கீதத்தை சொன்னார், அந்த வாசனை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வாரி அழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தார். அதனால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த தேவ வசனத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் உங்களுக்கும், எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் தானே, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தானே. அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, அந்த ஆசீர்வாதத்தின் மறைவெடுக்கலும் நீங்களும் இருக்கிறீர்களே. அப்ப எனக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள் உங்களுக்கும் சொந்தம், ஏன்னா நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம் இயேசுவின் சரீரத்துக்குள்ளாக. அப்படி ஆண்டவர் உங்களையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். வாரி இழைத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்க. அவங்க திருப்பி கொடுக்குறாங்களோ இல்லையா அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஜனங்களுக்கு உதவி செய்து நம் அடிந்து போகிற இந்த உலக பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாதித்து கொள்ளணும். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தானியலுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது இந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற அப்படின்னால்தான் அந்த பெல்ஷாசார் கொடுக்க முடியாத ஸ்தானத்தை ஆண்டவர் தானியலுக்கு கொடுக்கிறார். தகுதியா நடக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நல்லா நடந்துருவோம், அந்த கடைசி கட்டத்தில் கோட்டையை விட்டுருவோம் நம்ம. அதான் ஆண்டவர் இப்ப கை மாற போற சூழ்நிலை. நாம எதிர்பார்க்கற மாதிரி கை மாறாம போகலாம், பிரச்சனை கிடையாது. அது அவர் விருப்பத்தின்படி நடக்கட்டும், எல்லாம் அவர் விருப்பத்தின்படி நடக்கட்டும். எதுவுமே நம்ம விருப்பத்தின்படி நடக்கவே கூடாதுங்க, எல்லாம் அவர் விருப்பத்தின்படி நடக்கட்டும். ஏன்னா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாய் சேர்க்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அவருக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன ஆசைப்படுறோம் அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேலாகவே திட்டங்களை வைத்திருப்பார் என்னுடைய ஆண்டவர். அப்படிதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிங்கப்பூர்ல நான் ஊழியத்திற்காக, ஒரு மிஷினரி ஊழியத்திற்காக நான் ஐரோப்பா தேசத்துலேருந்து ஒரு 6-7 என்னுடைய நான் அப்போ நான் ஊழிய செய்துட்டு இருந்த ஒரு பைபிள் ஸ்கூல்ல, அப்போ சுவிட்சர்லாந்து தேசத்துலேருந்து ஒரு 6-7 வாலிப பிள்ளைகளை என்னோட கூட ஊழியம் செய்வது எப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்கறதுக்காக அவர்களை இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு நான் கொண்டு வந்திருந்தேன். இந்தியாவில் 1.5 மாதம் ஊழியத்தை நாங்கள் முடிச்சு விட்டு சிங்கப்பூர்ல 1.5 மாதம் தங்கி இருக்க போறோம். அப்போ தினமும் எங்களுக்கு சாப்பாடுக்குன்னு ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து சமைக்கிறது வந்து விலை ஜாஸ்தி, விலை கொடுத்து ஹோட்டலில் தான் அநேக பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பேர் வந்து கிளாமர் கிச்சன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அழகுக்கு தான் வீட்டில் கிச்சன். அந்த கிச்சனில் வர டீ காஃபி மட்டும் தான் போடுவாங்க, சமைக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் நீங்கள் புதுசாக வச்சிருக்கீங்க பாருங்களேன், அதே மாதிரி அவங்களுக்கு புதுசாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா எல்லாருமே வெளியே தான் போய் சாப்பிடுவாங்க. வெளியே சாப்பாடு வந்து நல்லா சுத்தமாக செய்வாங்க, ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் போய் அதிகமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் யாருன்னா சமைச்சு போடுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் வெளியே போய் சாதாரணமாக ஒரு ஒரு தெருவு முனைக்கும் ஒரு ஒரு ஃபுட் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட் சென்டருக்குள்ளே போனீங்கன்னா ஒரே இடத்துல சீன சாப்பாடு இருக்கும், தமிழ் சாப்பாடு இருக்கும், பர்கர் இருக்கும், அப்புறம் எல்லா தாய்லாந்து சாப்பாடு இருக்கும், இந்தோனேஷியா சாப்பாடு இருக்கும், எல்லா விதமான சாப்பாடுங்களும் அங்கே இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் வாங்கி குடிக்கலாம். எல்லா விதமான ஜூஸ் வகைகள் இருக்கும், பழ வகைகள் இருக்கும், எல்லா விதமான சாப்பாடுகளும் அங்கே அந்த இடத்துல இருக்கும். ஒவ்வொரு தெருவுமனையிலையும் இருக்கும். நீங்கள் சும்மா வீட்டு வெளியே போனீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும், அதனால் வீட்டில் யாரும் சமைக்க மாட்டாங்க. இப்படி நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தனால நம்ம என்ன பண்ணோம், எல்லா டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு $10 தான் எங்களுக்கு சாப்பாடுக்கு, காலையில் நாஸ்டா, மதியான சாப்பாடு, இரவு சாப்பாடு. இதுக்குள்ளேயே நாங்கள் சமாளிச்சுக்கணும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேமரா வாங்கணும்னு ஒரு ஆசை. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இந்த சாப்பாடில் வந்து $5 நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஒரு $5 நான் மிச்சம் பண்ணி ஒரு 15-30 நாள் நான் வச்சா ஒரு நல்ல கேமரா வாங்கலாமே சொல்லி நான் என்ன பண்ணேன், என் வாயை கட்டி காசை சேர்த்து வச்சு ஒரு நாள் கையில் காசு எடுத்துக்கிட்டு நேராக போகிறேன். $250 or $300 கையில் சிங்கப்பூர் டாலர் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்து பேர் நான் மறந்துட்டேன், பூகிஸ் வில்லேஜ் ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் குட்ஸ் விற்பாங்க, சிம்லிம் ஸ்கொயர். அந்த சிம்லிம் ஸ்கொயரில் போயிட்டு பார்க்குற கடைகளாக இருக்குது. சரி, ஒரு கேமரா பார்த்து எவ்வளோன்னு கேட்டேன். ஏறத்தால் நான் கையில் இருந்த பணத்துக்கு தொகைக்கு வந்துருச்சு. சரி, ஒரு பெருமை, நம்ம பற்றிய சாப்பாடு காசை மிச்சம் பண்ணி கேமரா வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு. சரி, காசெல்லாம் கொடுத்துட்டு கேமரா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அது பாருங்க நான் ஒரு கேமரா வாங்கியிருக்கிறேன் பாருங்க, இப்படி நல்லா இருக்கா பாருங்கன்னு எல்லாம் ஒருத்தர் மூஞ்சை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன் சிரிக்கிறீங்கன்னு. நான் உங்களுக்கு நல்ல கேமரா வாங்கி தரலான்னு காசு நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இப்போ கேமரா வாங்கிட்டீங்களா, பரவாயில்ல இதே வச்சுக்கோங்கட்டாங்க. ஐயோ, சாப்பாடு போச்சு. அன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையே ஒழுங்காக தின்னுருக்கலாம். நான் இப்படிதான் நம்ம நினச்சிக்கிறது, வயிற்றை கட்டி வாயை கட்டி எதையும் கட்ட முடியாது, தலையில தான் கட்டிக்கணும். தேவன் நமக்கு இருக்கிறாருங்க, பக்கத்தில் பார்த்தவங்க தேவன் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நீங்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி இல்லைன்னு சொல்லுங்க, அப்புறம் வயிற்றை கட்டி வாயை கட்டி வந்துட்டு போகுது. சாப்பிடாம நிறைய பேருக்கு நேரத்தோட சாப்பிடுறது கிடையாது, வயிற்றை கட்டி வாயை கட்டி அல்சர் ஃபார்மேஷன் தான் ஆயினுக்குது. இந்த வயிற்று கட்டி வாயை கட்டி கிடையாது, நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம், கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யறாரா, என்னத்தை உண்வோம் என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்பட்டீங்கன்னா பாவம். அது உண்மையாக சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டின்படி, ஏன்னா தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளை நம்ம மாறினதுக்கப்புறம், அவர் நமக்கு ராஜாவை மாறினதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டோன்னா அப்போ நம்ம ராஜாவை குறைவான்ற மாதிரி. அதனால் கிறிஸ்தவங்க கவலைப்படவே, அதனால தான் இந்த எந்த கிறிஸ்தவனும் நீங்கள் கவலைப்படுற கிறிஸ்தவங்க என்ன பார்த்துருக்கிறீங்களா, ஏன் சிரிக்கிறீங்க, எங்கே குத்துது போல் தருது. கவலைப்படக்கூடாது, கவலைப்படுவதனால் ஒரு ஜான் கூட்ட முடியாது. குறைக்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம், அதை மறந்துடக்கூடாது. நமக்கு ராஜா இயேசு, அவர் ராஜ்யத்தை கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு எல்லாம் ஒரே அதிகாரத்தை எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 6 அதனால தேவ சித்தத்தை அறிந்து நாம் நடக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பலத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ தானியலை ஆண்டவர் உயர்த்திட்டாரு, வரி வசூலிக்கிறதுக்காக எல்லா விதமான திட்டங்களையும் தரிசு போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இப்போ தானியல் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்த உடனே தானியலுக்கு விரோதமாய் பொறாமை உள்ள ஜனங்கள் எழும்புகிறார்கள். பொறாமை தானியலுக்கு விரோதமாய் கொள்வதற்கு 3 காரணங்கள் இருந்தது. ஏன் அவர்கள் தானியலை கண்டு பொறாமப்பட்டார்கள் என்பதற்கான முதலாவது காரணம், தானியல் உயர்த்தப்பட்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது மற்றவர்கள் என்ன வரும், வரும், அது இயல்பு, சபைக்குள்ளே வருது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் சொல்லி ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன்னா இன்னொருத்தர் கோச்சிக்கிறாங்களா, இங்கே இல்லை அந்த மாதிரி. கர்த்தருக்கு சோத்திரம், நீங்கள் கோச்சினா நான் கவலைப்பட மாட்டேன், சூடு சொரணம் இல்லாதவன் நான், அந்த மாதிரி பிரச்சனை இங்கே இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கிறேன், சில சமயத்தில் சில சபைகளுக்கு போனாக்கா மெசேஜுக்கு முன்னாடி 4 பேர் தனிப்பாடல் பாடுவாங்க. நானும் கேட்குறது, எதுக்கு இவங்களுக்கு தனிப்பாடல் கொடுக்கலன்னு கோச்சிக்கிறாங்க பாஸ்டர், அடுத்த வாரம் வர்றதில்ல. இவங்க கோச்சிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வாரம் வாரம் இவங்களுக்கு என்ன பாடல், கர்த்தருக்கு மகிமையாக பிரதர் சுரேஷ் பாடுவார், கர்த்தருக்கு மகிமையாக பிரதர் குமார் பாடுவார், கர்த்தருக்கு மகிமையாக பாடிக்கிறாங்க இவங்கெல்லாம் உட்காந்து. அதை ஒழுங்காக 2 சரணத்தை பாட்டு போக மாட்டாங்க, 6 சரணம் பாடிக்கிட்டு இருக்குவாங்க ட்ரெயின் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் எங்கள் தாத்தா தான் செட்டு, பின்னாடி உட்காந்து சுரக்கமாக பாடுங்க மாதிரி எங்கள் தாத்தா பின்னாடி உட்காந்து. இவங்க இப்படி பாடும்போது எங்கள் தாத்தா ஞாபகம் வரும், பேக்கில் உட்கா பின்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு சுரக்கமாக பாடுமா சுரக்கமாக பாடு என்னவாரு. அப்போ நினைக்கிறது நானும் அப்படி கத்தணுமா என்னான்ட்டு. இதெல்லாம் வேலைக்காக இந்த தனி பாடல் கூப்பிட்டு கொடுக்குறது கத்தருடைய மகிமைக்காக. நீ ஃபஸ்ட்டு மகிமைக்காக வாழ். ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் தனி பாடல் ரொம்ப பாடுவார் வந்து, அவர் பாடுற ஒரு பாட்டு என்ன தெரியுங்களா, பாபி மறைத்து நில்லாதேவா. இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படல அவரு. ஊர்ல இருக்கிற பாவியெல்லாம் கூப்பிட்டு அவர் இன்னும் ரட்சிக்கப்படல. இதெல்லாம் தேவ ராஜ்யத்தில் உதவாது. உன்னை தேவன் உயர்த்தும் போது பொறாமைப்படுகிறவர்கள் இருப்பார்கள், அவர்களை நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை உயர்த்துகிற தேவனை தானே பார்க்கணும். தானியல் இதை குறித்து கவலைப்படவே இல்லை, ஐயோ ஆண்டவரே பொறாமைப்படுகிறார்கள் ஆண்டவரே, ஐயோ பொறாமை பொச்சிருப்பின் கண்கள் ஆண்டவரே. அதாவது இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்லிடுறேன் நினைக்கிறேன். இந்த வார்த்தை வந்து சரியான தமிழ் வார்த்தையில் என்ன பிரதர் ரெபி அன்னைக்கு சொன்னார், பொறாமையின் கண்கள் இருந்து என்ன விடுதலையாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்த நம்ம ஜெபிப்பது உண்டு. சிலர் ஜபத்தோட கூட தடுப்புக்குச்சி எடுத்து என்ன சிஸ்டர் சிரிக்கிறத பார்த்தேன்னு கேட்க டவுட்டருக்கு ஒன்றும் இல்லைல்ல, தடுப்புக்குச்சி எடுத்து நாய்க்கண்ணு பூனைக்கண்ணு எதிர் வீட்டுக்கண்ணு பின்னாடி வீட்டுக்கண்ணு உன் கண்ணு அதான பிரஸ் எல்லாத்தையும் போட்டு தூ தூ தூன்னு துப்பிட்டு மாச்சு குச்சி எடுத்துட்டு வந்து அதை போட்டு அதை படப்பட படம் பத்தியா வெடிக்குது. உன்னை என்னைக்கு போட்டு ஆண்டர் வெடிக்க போறாரோ தெரியல. இது ஒரு விசுவாசி அழகா, இது இயல்புதான். கர்த்தருனை உயர்த்தும் போது நாலு பேரு பொறாமப்படுவான். அவன் பொறாமப்படுறதுனால நீ விழ போறது கிடையாது, உனக்குள்ள பெருமை வந்தா தான் நீ விழுவாய். பங்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறாமப்படுவதனால நீ விழ போவது கிடையாது, பெருமை வந்தாதான் நீ விழுவாய். மத்த பொறாமப்படும் போது நீ காலர லைட்ட தூக்குறவர். ஆமா ஆமா ஆமா, என்னதான் பாஸ்டர் கூப்பிட்டாரு போச்சு. அங்கதான் நீங்க தாழ்த்திக்கணும், அங்கதான் உங்களை பெருமையாக்கி கொள்ளணும். தானியலை பொறாமைப்பட்டதுக்கு காரணம் அவன் உயர்த்தப்பட்டிருந்தான். இரண்டாவது, தானியல் மீது அவர்கள் பொறாமை கொள்வதற்கு காரணம், தானியல் ஒரு புறஜாதியான மனுஷனாயிருந்தார். அது ரொம்ப முக்கியம். சபையில வந்து யார வேணாலும் கர்த்தர் உயர்த்துவாருங்க, நேத்து வந்தவனை கூட உயர்த்துவார். தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம உட்காந்து நம்ம பிஞ்சு மூளையை வச்சுக்கிட்டு நம்ம மாம்ச சிந்தியை வச்சுக்கிட்டு இவங்களை யார் ஏன் பயன்படுத்துறாரு ஆண்டவர் அவங்களை ஏன் பயன்படுத்துறாரு இது கேட்கறதுக்கு யாருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இது அவர் சரீரம், நமக்கு பொறுப்பு மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர உரிமை இல்லை. யாரை வேணா ஆண்டவர் பயன்படுத்துவார், உள்ளூர் காரனை பயன்படுத்துவார் ஆண்டவர், வெளியூர் காரனை பயன்படுத்துவார், ஆந்திராக்காரை கூட பயன்படுத்துவார், ஆஸ்திரேலியாக்கார கூட பயன்படுத்துவார் ஆண்டவர். இது அவர் விருப்பம், அவர் சித்தம். அந்த விருப்பத்தின் சித்தத்துக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் சித்தம் நிறைவேறட்டும் சொல்லணுமே தவிர, இவர் யாருங்க நேத்து வந்தவர், இந்த அம்மா இத்தாலியில இருந்து வந்து நம்ம நாள் ஆளுக்கு சேராங்களாம், எந்த அம்மா போச்சு, குடும்பமே ஆட்சி காத்து விட்டாங்க. ஆனால் நான் ஆண்டவருடைய ஆட்சி ஒருவனும் ஒருவனாலும் தொடவே முடியாது. அல்லேலூயா. அவர் நித்திய ராஜா, சமாதான பிரபு. தானியல் ஒரு புறஜாதியான தேசத்திலிருந்து வந்த, அதனால தான் பெல்ஷஸ்ஸர் கூப்பிடும்போது அந்த அடிமை தானே நீ, ஆமா அடிமையை தான் அவர் அரசனை மாத்துவார். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பழக்கமே அப்படிதான், அடிமையை தான் என்ன செய்வாரு, அரசனை மாத்தினார். எத்தனை அடிமைகள் ஆண்டவர் அரசனை மாத்திருக்கிறார் பாருங்க. தானியல் அடிமையா வந்தவனே ஆண்டவர் அரசனை மாத்தினாரு. யோசேப்பு அடிமையா போனா அவனை ஆண்டவர் அரசனை மாத்தினார். வேற எதனா உதாரணம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அடிமையே யாருங்க? ரூத்து. ஆமா, ஒரு அடிமை பெண்ணாதான் அவங்க இருந்தாங்க, அரசனா மாத்தி விட்டார் ஆண்டவர். எஸ்தர் கூட எடுத்துக்கோங்கள, யூதர்களுடைய ஒரு வம்சத்தை சார்ந்தவங்களா அவங்க இருந்தாங்க, அந்த மகளே ஆண்டவர் என்ன பண்ணார், ராஜாத்தியா மாத்தி விட்டார். இது ஆண்டவருக்கு பிடிச்ச வேலை போல் தெரியுது. அதனால உங்களை ஆண்டவருக்கு அடிமைகளா என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. சகலவற்றி ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தவங்களை மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தாழ்மை எப்போ நமக்குள்ள இருக்கணும், தேவ பிள்ளைகள் என்கிறதை நாம் மறந்து போக கூடாது. மூன்றாவது, தானியலை ஏன் தானியல் மேல் அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று சொன்னால், தானியல் நம்பிக்கைக்கு உண்மை உள்ளவங்களை கண்டா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. நேர்மையா இருக்கிற கணக்குக்காரங்களை நிறைய பேர் பிடிக்காது, பரிசுத்தமா இருக்கிறவங்கள ஒரு சிலருக்கு பிடிக்காது. தேவனுடைய வழியில நடந்து தேவனுக்கு பிரியமா வாழணும் நினைக்கிறவர்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால உங்களை கண்டு பொறாமப்படுவாங்க. அவங்க பொறாமப்படுறது வேற ஒண்ணமும் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை கண்டுதான். நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்முடைய கண்கள் யார் மீது இருக்கணும் சொல்லுங்களேன். நம்ம கண்கள் யார் மேல இருக்கணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கண்கள் எப்பொழுதுமே இயேசுவின் மீது இருக்கணும். தானியலின் மீது அவர்கள் பொறாமைப்படுவதற்கு இந்த மூன்று காரியம் காரணமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், ஒண்ணு மறந்துடக்கூடாது. தானியலுக்கு ஒன்னு 16 வயசு கிடையாது, இப்ப 90க்கு அதிகமான வயசு. மனுஷன் எப்பொழுது முடிக்கிறானோ அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆரம்பிப்பார். மோசே முடிப்பேன் என்று 80 வயசு மோசேக்கு முடிக்கிற வயசுல ஆண்டு சொன்னார், வா மோசே இப்ப ஒன்னு பயன்படுத்துறேன். மோசே எழுதுகிறார் சங்கீதத்துல, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால், 80 வருஷம் அதனுடைய மேன்மை வருத்தமும் சஞ்சலமே, சீக்கிரம் கடந்து போகிறது, நாம் சீக்கிரம் பறந்து போகிறோம் என்று மோசே எழுதுகிற அந்த சங்கீதத்துல மனுஷனுடைய ஆயுசு முடிவா 80ன்னு சொன்னாரு. ஆண்டவர் 80 அழைக்கிறார், ஏன்னா நீ முடிச்சாதான் அவர் உன்னை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதிக்கிறார், எந்த வயசுல பரிசோதிச்சார், 130 வயசுல பரிசோதிக்கிறார். ஏன் முடிவில் தானே பறிச்சு வைப்பாங்க. அதனால எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வயது உங்களுக்கு நிறைவாக ஆக பரிசோதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். அந்த பரிசோதனையில விசுவாச போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாக நாம் ஜெபிக்க வேண்டும். வயசு போக போக நம்ம வாயின் வார்த்தை நம்ம கவனமாக இருக்கணும். என்ன, நம்முடைய வயது ஜனங்கள் மதிக்கிறார்கள். அந்த வயது ஜனங்கள் மதிக்கிறதுனால, நீங்க தேவ பிள்ளையாக வயது நிறைந்தவர்களா இருக்கிறதுனால, உங்க வாயில வருகிற வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளா இருக்கணும். சும்மா மற்றவர்களை குறை பேசுகிற வார்த்தைகளா இருக்கக்கூடாது. அதான் வேதத்துல கிழவி பேச்சுங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடிய இடம், நம்ம கற்றுக்குள்ள முதிர்ச்சி அடைய அடைய அடைய அடைய நம்ம பேச்சிலையும் நம்ம செயல்லையும் ஞானம் இருக்கணும். சும்மா உட்காந்து எல்லாத்தையும் பற்றி நினச்சிக்கிட்டு வாழ்க்கை கசப்பாக்கிக்காதுங்க. சிந்திக்க வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, செயல்பட வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. வயது நிறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நம்ம திருச்சபையில் கூட. உங்கள் பேரம் பேத்தியுடைய வாழ்க்கையில் முதலீடு செய்யுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவ வசனத்தை சொல்லி கொடுங்க. இல்லை உங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் பேர பேத்திகளுக்காக எதனா எழுதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், என் வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொண்ட 50 பாடங்களை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன்பா, எழுதி வச்சிருங்க. அது அவங்க பிள்ளைங்களுக்கு, உன் பேர பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு கோல்டன் ரூல் மாதிரி, ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அவர்கள் அதை வைத்து வாழ்வார்கள். தானியலுக்கு 90 வயதாக இருந்தபோது தான் சிங்க கபின் அனுபவம். ஆனால் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் 16 வயசில் எடுக்கிற தீர்மானம் தான் 90 வயசில் இருக்கிற உங்கள் பரிசோதனைக்குள்ளே நீங்கள் எப்படி கடந்து போவீங்கிறத நிர்ணயிக்கும். 16 வயசில் தான் வாயை தீட்டுப்படுத்தாத தானியல், 16 வயசில் தீட்டுப்படுத்தப்பட்ட மாம்சத்தை நான் புசிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னதுனால 90 வயசில் சிங்கம் ஊ மாம்சத்தை நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. இதான் பிரதிஷ்டின் பலன். உங்கள் பிரதிஷ்டையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருடைய பேர் யோபு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவரும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனமாய் இருந்து நீதிமானாய் காணப்பட்டார் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களை பார்த்து கேட்குறேன், அப்படி எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக இந்த மனுஷன் இருந்திருப்பார்னு சொன்னார். அதாவது நான் நம்புற ஆண்டுடைய வார்த்தைகளை, ஆண்டுடைய வசனங்கள் உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரணம் இருக்கு. இப்போ யோபு பர்ஃபெக்ட் மேனாக இருந்திருந்தார்னா ஏன் அவருக்கு பரிசோதனை, எதுக்கு டெஸ்டிங்கு? உனக்குள்ள எல்லாமே உருவாயிடுச்சு, நீ பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா உனக்கு எதுக்கு பரிசோதனை? ப்ரொஃபஸருக்கு ஏன் டெஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்டுக்கு தானே டெஸ்ட்டு? அப்போ என்னமோ யோபுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு, ஆண்டவர் உருவாக்க வேண்டிய காரியம் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த உருவாக்குகிற செயலுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பிசாசி சொல்றாரு, வந்து பிசாசி கேட்கிறாரு, பாத்தியாப்பா என் தாசனாகி யோபு, அவன் பிசாசி சொல்றான், ஐயா நீங்க கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் அப்படி இருக்கிறாருங்க. ஆண்டவர் யோபை சுற்றி எத்தனை வேலி போட்டாராம், அந்த 3 வேலிகள் எதற்கு அடையாளம்? முதலாவது வேலி, அவரை வெளியில இருக்கிற அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய வேலைக்காரர்கள் முதலாவது வேலி. ரெண்டாவது வேலி அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகள். முதலாவது வேலையை பிசாசி தொடறான், ஒரே நாளை எல்லாம் செத்து பிடிச்சி, பிக்சட் டெபாசிட்டி எல்லாம் போச்சு ஒரே நாள்ல. பேங்க்கார திடீர்னு ஓடி போட்டான், சீட்டுக்காரன் ஏமாத்தின் போட்டான், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் செத்து போச்சு. ஒருத்த மட்டும் வந்து சொல்றதுக்காக உயிரோடு வந்திருக்கான் பாருங்க. ரெண்டாவது வேலையை ஆண்டவர் எடுத்தாரு, எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள போச்சு. எந்த அளவுக்கு நான் யோபு ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஒரு வீட்டில் கொண்டாட்டங்களை வைக்குவாங்களாம், மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் என்று அவர்கள் கொண்டாட்டத்தை வச்சு முடிஞ்சவுடனே யோபு அதிகாலை வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினாராம். அதாவது பலி என்கிற கான்செப்டை கர்த்தர் கொண்டு வருவதற்கு முன்பாகவே, உடன்படிக்கை என்பதை கர்த்தர் செய்வதற்கு முன்பாகவே யோபு அந்த பலியை நம்பியிருந்தார். அன்னைக்கு யோபுக்கு தெரிஞ்சது ரத்தம் சுதது இல்லாம பாவ மன்னிப்பு உண்டா இல்லை என்று சொல்லி யோபு அதை அறிந்திருந்தபடினால, யோபு ஒரு நீதிமானா இருந்தபடினால அந்த ஆட்டை சாகடித்து அந்த ரத்தத்தை எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்தி, ஒருவேளை ஆண்டவரே என் பிள்ளைகள் சிந்தையால பாவம் செய்திருந்தாலும் அவளை மன்னிச்சிருங்கய்யா, ஏன்னா அவங்க பிள்ளைங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. பிள்ளைங்களே எடுத்தார் ஆண்டவர். அந்த ரெண்டாவது வேலி ஆண்டவர் எடுக்கும் பொழுது, அந்த ரெண்டாவது வேலியில் பிள்ளைகளும் இருந்தாங்க மனைவியும் இருந்தாங்க. பிசாசி தொடும் போது பிள்ளைகளை மட்டும்தான் எடுத்தான், மனைவி விட்டு வச்சேன், ஏன்னா ஒருவேளை இவங்களை எனக்கு பாத்திரமாக நான் பயன்படுத்த முடியும். அதான் மனைவி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் யார் பாத்திரம், கணவனுக்கு விரோதமாகவா கணவனுக்காகவா, கணவனுக்கு உதவியாளரா கணவனுக்கு குழி தோன்றவரா, கடவுனுக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிற ஒரு ஏற்ற துணையா இல்லை வினையா, நீங்க தீர்மானிச்சுக்கணும். தேவனுடைய பாத்திரமா இருந்து உன் கணவனுடைய குறைபாடு நடுவில் அவருக்கு நீ உறந்துணையாக இருந்து நீ கட்டுகிற ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க விரும்புகிறாயா, இல்ல நீ எடுத்து எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விட்டு புத்தி இல்லாதவள் தன் சொந்த கரத்தினால அவர் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறான் என்று வசனம் சொல்கிறதை போல, எப்படி யோபின் மனைவியின் வாயின் மூலியமாக பிசாசின் சத்தம் கேட்கிறது, தேவனை தூஷித்து ஜீவனை அதுக்கு உயிர் வாழ வச்சான் பாருங்க பொண்டாட்டிய. சகோதரிகளே கவனமா இருக்கணும், நம்ம எச்சரிக்கையின் சத்தம் எல்லாருக்கும், கணவனும் நீங்களும் ஒரு சரீரம், தேவன் இணைத்ததை பிரிக்க முடியாதுங்க, சாவு ஒன்று தான் பிரிக்கும், அது வரைக்கும் நீங்கள் வேற வழி கிடையாது, கர்த்தர் உங்களை இணைச்சிட்டார். உங்கள் ஜீவ காலமெல்லாம் அவர் குடிக்காரனோ அவர் என்ன பண்ணுறாரோ தவறான மனுஷனோ என்னமோ சரீரமாக இணைச்சிட்டாரா, அவரை நீங்கள் கனப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. கர்த்தர் தான் அதுக்கு பலன் கொடுக்கணும், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சவால்கள் வேறுபடலாம், ஆனால் எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும் அவைகள் நடுவில் நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது வேலி யோபுவுடைய சரீரம். அங்கே ஆண்டவர் கூப்பிட்டு சொல்ல, பிசாசிடாய் சரீரத்துக்கு என்ன நம்ம ஜீவன் எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய கொடூரமான ஒரு வியாதி அந்த காலத்தில் கட்டி, ஏன்னா கட்டி வந்துட்டா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, சீடு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டி உடஞ்சா இன்னொரு கட்டி உடையும், அந்த கட்டி உடஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கட்டி உடையும், எப்போவுமே உங்கள் உடம்புல கச கச கசன்னு அப்படியே சீடும் தண்ணியும் ஒன்று அடுத்து ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், வலி எடுத்துக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு ஒன்று ஆறிக்கிட்டு இருக்கும், ஒன்று கட்டி பழுத்துருக்கும், ஆறுனது அமைச்ச ஒன்று அது சொரிஞ்ச ஒன்று இந்த கட்டி உடஞ்சி போகும். இதெல்லாம் அனுபவத்தில் பேசுகிறேன், எனக்கு கட்டியெல்லாம் வந்திருக்கு சின்ன வயசில். யோபு சரீரம் முழுசும் கட்டி ஓடி எடுத்து சொரண்டிக்கிட்டு இருக்கிறார், எல்லாம் இழந்துட்டு சொரண்டிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவு ஒரு நீதிமானுக்கு எதற்கு துன்மையா? ஒரு விஷயத்தை கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில் செய்ய திட்டம் போட்டார், அதான் யோபின் வாழ்க்கையின் முடிவில் பார்க்கிறோம். கடைசியா யோபுடைய வாழ்க்கையின் முடிவில் ரெண்டு வார்த்தையா யோபு சொல்றார். முத வார்த்தை, நான் ஒன்றுமில்லாண்டவர். அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் யோபுடைய நீதியில் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவருடைய உத்தமத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவர் தேவனை பயந்து ஜீவிச்ச அந்த ஒரு தேவ பயத்தில், உன் ஜப வாழ்க்கையில் உன் பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு சுய நீதியின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வசனம் தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அருமையான பிரதர் எழுதி இருக்கிறார், பிரதர் சாமுவேல் ஜெபராஜ் பிரதர். ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமே இல்லை நான், உம் கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை நான். இதான் யோபு சொன்ன முதலாவது அறிக்கை, நான் சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் நீதியெல்லாம் ஒரு அழுக்கான கந்த ஆண்டவரே, என் பரிசுத்த ஜீவியெல்லாம் ஒரு அழுக்கான கந்த ஆண்டவரே, சபைக்காக நான் ஓட்டின ஓட்டெல்லாம் அழுக்கான கந்தை ஆண்டவரே, சபைக்காக நான் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள்லாம் அழுக்கான கந்தை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகள் என்று பவுல் சொல்லும் போது பின்னானவைகளை நான் போட்டேன் பாருங்கள், அதில் என்னென்னலாம் போட்டேன் தெரியுங்களா, என் ஜெயங்களையும் போட்டேன், அன்றுக்காக நான் செய்து முடிச்சதையும் நான் போட்டேன், இனி நான் ஓடும்போது எதையுமே செய்யாத மாதிரி தான் நான் ஓடணும். யோபு சொல்றார், ஒன்றுமில்லை ஆண்டவரே நான், ஐ ஆம் நத்திங் லார்ட். இரண்டாவது யோபு சொல்றார், மனம் திரும்புகிற ஆண்டவரே. ஒரு மனுஷருடைய இருதயத்திற்குள்ள தாழ்மை வந்தால் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய வாயில் நம் மனம் திரும்புகிற ஆண்டவரே. இன்னைக்கு எதில் நாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, அன்புடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த திருச்சபைக்கோ இல்லை எந்த திருச்சபைக்கோ இல்லை எந்த ஊழியத்திற்கோ நீங்கள் என்ன காரியங்களை செய்திருந்தாலும் தேவ ராஜ்யத்து நிமித்தமாய் உங்கள் வாயை திறந்து அது யார் இடத்துலையும் சொல்லவே சொல்லாதீங்க, அந்த பெருமைக்கு இடமே கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணாலும் உங்கள் ஜப நேரத்தை போய் யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அது உங்களுக்கு ஆண்டவருக்குரியது. இதில் எல்லாம் பெருமை பாராட்டுவது தவறு, இது இங்கே தான் நமக்கு வந்து சுய பெருமை வந்து விடுகிறது. நம்ம நீதியின் மேல் நமக்கே பெருமை, நான் யாருக்கும் எதுவும் பண்ணலங்க, நான் ரொம்ப கரெக்டு, அதான் உன் பெருமையை, நீ அதில் தான் விழ போகிற. உண்மை என்னன்னா நீ யாருக்கு எதுவும் பண்ணல, நீ பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு திரியிற பாருங்க, அதுதான் உனக்கு ஒரு நாளைக்கு குழியாக மாறப்போகுது. யோபுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தான், நீதிமானாக இருந்தாரே ஒழிய தாழ்மை உள்ள மனுஷனாக இல்லை யோபு. நீதி மாத்திரம் இருந்தா நீ பரிசேயனாய் மாறிடுவாய். அதனால தான் இயேசு சொல்கிறார் மத்தேயு 6, உன்னுடைய நீதி பரிசேயர்களுடைய நீதிக்கு மேலாக இருக்கணும். அது என்ன நீதி தெரியுமா? தாழ்மை உள்ள ஒரு நீதி. இயேசுவின் ரத்தத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தை நம்பியிருக்கிற அந்த நீதி. ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒழுங்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் போட்ட பிச்சை ஆண்டவரே, இந்த சபை ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்கிற பிச்சை ஆண்டவரே, எங்கள் திறமை இல்லை, எங்கள் பலன் இல்லை, எங்கள் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, ஏன் நீதி கிடையாது, ஏன் ஜபம் கிடையாது, ஏன் உபவாசம் கிடையாது, ஏன் பரிசுத்தம் கிடையாது, நீங்கள் பிச்சையாய் போட்டிருக்கிற அந்த கிருபையில் நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலமாக அதை நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்த ஒரு அசைவு இந்த சிந்தையை கொண்டு வருவதற்காக தான். ஆனால் பாருங்கள், நீங்கள் நானும் இவ்வளோ பாக்கியசாலிங்க, அந்த பாதையில் கடந்து போகாமே அந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். இது கற்றுக்கலனா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு, இதை நம்ம தட்டி கழிச்சிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சவாலை கொடுத்து தான் கற்றுக் கொடுப்பாரு. தேவன் நம்மளை கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பாதைகளிலும் ஒரு நல்ல நோக்கத்தை வச்சிருக்கிறார். எப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் யோபின் வாயில வருகிறது, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ரெண்டாவது நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரேன், உடனடியாக ஆண்டவர் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா தேவ நோக்கம் அங்கே நிறைவேறினது. ராமன் சொல்லலாமா? நீதிமொழிகள் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 20:7 ஒரு அருமையான ஒரு வசனம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, த ரைச்சஸ் மேன் வாக்ஸ் இன் ஹிஸ் இன்டெக்ரிட்டி, His children are blessed after him. அதான் தகப்பன்மார்களே கணவன்மார்களே, தயவு செய்து உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா நீங்கள் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக, கபடி இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல், அதாவது உங்கள் மனசில் எந்த மாம்சீக தீர்மானங்கள் மாம்சீக எண்ணங்கள் இல்லாமல், தேவனுக்கு பயப்படுகிற பயப்படுதலை நீங்கள் வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு பின்பாக வருகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? ஆசிக்கு கேட்கலாங்களா? நீதிமொழிகள் 20:7 அல்லேலூயா. சங்கீதம் 5:12 வசனத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, ஃபார் இட் இஸ் யூ ஹூ பிளஸ்ஸஸ் த ரைச்சஸ் மேன் ஓ லார்ட், யூ சரவுண்ட் ஹிம் வித் ஃபேவர் ஆஸ் வித் அ ஷீல்ட். ரொம்ப வாசிக்க கேட்கலாங்களா தமிழ் அந்த வசனத்தை? ஆசீர்வதித்து காருண்யம் என்கிற கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ள நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 34:19. The righteous person may have many troubles, but the Lord delivers him from them all. நோக்கமாக இருக்கிறது, திறந்திருக்கிறது, அவ்வளோதாங்களா? 19 நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவரை என்ன செய்வாராம்? கர்த்தர் விடுவிப்பார். யோபுக்கு துன்பங்கள் அநேகமா இருந்துச்சு, ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து யோபை என்ன செய்துட்டாரு? அவர் யோபை விடுவித்தாதே ஆண்டவர். உங்களை என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னாகும் 12:3 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், மோசேயை போல தாழ்மை உள்ள மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்தவன் இல்லை என்று சொல்கிறார். ஆதியாகம் 6:9 நோவாவை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு உத்தமமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக நோவா வாழ்ந்தார் என்று ஆண்டவர் நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்க சுய நீதியில நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். நேர்மையாக வாழுங்க, சுத்தமாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க, கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. எல்லாம் செஞ்சு விட்டு வாயை வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் போய் நான் 3 உபவாசம் பண்ணேன், நான் 20,000 கொண்டு போய் இந்த ஃபீஸு காட்டினேன் இவங்களுக்கு, சபைக்கு 1,00,000 நான் கொடுத்தேன், நான் அவருக்கு காரை வாங்கி கொடுத்தேன், வண்டியை வாங்கி கொடுத்தேன், பெட்ரோலை ஊற்றுனேன், தண்ணியை ஊற்றுனேன். இந்த கதைலாம் நமக்கு தேவை கிடையாது. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, நீ ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் தேவனுடைய ஊழியக்காரரை கனப்படுத்தி அது கூட பிரதிபலனை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் இனி நாம் வாழுகிற நாட்கள் நம்முடைய நீதியின் மீது சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இல்லாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த 6 ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மோட கூட இடைப்பட்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறேன். நாம் விசுவாசிக்கிறேன் இந்த 6 இன்னும் அநேக மெய்ப்பொருள்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறேன். தாகத்தோடு வாங்க, ஒவ்வொரு ஆராதனை கலந்து கொள்ளும் போது வருகிற வாரத்தில் நம்ம கலந்த ஆராதனை, இங்கிலீஷும் தமிழும் கலந்த ஆராதனை, ஒரு கம்பைன் சர்வீஸ், தாகத்தோடு வாங்க. ஆண்டவர் நம்ம நடுவில் பேசணும். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த 6 நமக்கு பாடங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாடங்களுக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்த இருக்கிறார். நீங்கள் ஜபத்தோட வாங்க. உடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உடைய வசனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இதுகளை பலப்படுத்துங்க, எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாகத்தோடு வரலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நிச்சயமா நம்ம எல்லாரோட ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு காலம் தேவன் நம்ம வெறுமையை அனுப்ப மாட்டார். தாகத்தோடு வந்துட்டீங்கன்னா நிறையோடு தான் அந்த இடத்து விட்டு போவீங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நீதியின் மீது பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாக நடத்த போகிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, இம்மட்டு நீர் என உயர்த்தினதற்காக நன்றி. இம்மட்டு நீர் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. இம்மட்டு எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்கள் கிருபையில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, எனக்குள்ள இன்னும் எவ்வளவோ இருக்கு ஆண்டவரே, இன்னும் எவ்வளவோ குறைகள் பலவீனங்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு, பாவ போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே, கோபங்கள் இருக்கிறது தனையாம, இன்னும் மன்னிக்க முடியாத தன்மைகள் எவ்வளோ இருக்கு, பெருமை நிறைய இருக்கு ஆண்டவரே. நான் சிந்திப்பதை பார்க்கலாம் நிறைய இருக்கு, எனக்கு பெருமை இல்லைன்னே சொல்றதுலயே ஒரு பெருமை எனக்கு நிறையவே இருக்கு. என் ஜப வாழ்க்கை குறிச்சு பெருமை இருக்கு ஆண்டவரே. வேதத்தை நான் இவ்வளவு வாசிச்சேன், எனக்கு பைபிள் இவ்வளவு தெரியும், நான் இந்த சபைக்கு போறேன், இந்த பாஸ்டர் கீழே இருக்கிறேன், இந்த பெருமை எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே என்ன உடைத்து நான் ஒன்றும் இல்லை என்கிறதை நான் புரிந்து கொள்ளவும், நீர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவா இருக்கிறீர் என்கிறதை நான் அறிந்து கொள்ள, நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம வாயில திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்போமா? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் ஒன்றும் எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாகமாய் வந்தார்கள் உம்முடைய ஜனங்கள், ஆண்டவரே, இவ்வளவு தூரம் எல்லாம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அவங்க ஒரு மனுஷன் சத்தத்துக்காக வரவில்லையே, பரலோகத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்தார்களே. இன்றைக்கு இந்த சத்தம் தானே ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்ய வைக்க போகிறது, உங்களுடைய சத்தம் தானே ஆண்டவரே உடைய வழியில இவர்களை நடத்த போகிறது, உங்களுடைய வசனம் தானே ஆண்டவரே எங்களை பலப்படுத்த போகிறது. இந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போகும்போது தேவனுடைய உன்னத வல்லமை அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்திலையும் பொறுமையிலையும் தாழ்மையிலையும் நாங்கள் வளர, ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்கிற அன்பில நாங்கள் வளர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். சபையை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்கள், இன்னைக்கு வந்தவர்கள் வராதவர்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்று கூடி திருவிருந்த ஆராதனை கூடும் பொழுது ஒரு தேவ மகிமையின் பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கு. எதிர்பார்ப்போட ஜபத்தோட அன்போடு நாங்கள் கடந்து வர எங்க சபையில் இருக்க குடும்பத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், நேரத்தை செலவு பண்ண போகிறோம்ன்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் வர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம். இப்படி பரிசுத்த நாம் அமைமைப்படட்டும். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி முடி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். துதி கன மகிமைமுக்கு ஒருவருக்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே.